அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் நம்முடைய ஆதிபிதா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்தது ஏதோ ஒரு மனித படைப்பு, அவனுடைய லட்சோப லட்சக்கணக்கான கோடானு குடிக்கணக்கான படைப்பினங்களில் ஒரு படைப்பாக, உயர்ந்த படைப்பாக அல்லாஹ் படைத்தான் என்பதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் தான் எடுத்த ஒரு உன்னதமான முடிவை, அல்லாஹ் தான் எடுத்த ஒரு அற்புதமான முடிவை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அந்த முடிவை அவன் அடைவதற்காக, அல்லாஹ் அந்த முடிவை நிறைவேற்றுவதற்காக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் ஆரம்பித்தான் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏன் சொன்னா, அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதமான முடிவு என்ன, இந்த பிரம்மாண்டமான உலகத்திலே அல்லாஹ் மனித இனம் என்ற ஒரு இனத்தை உருவாக்கப் போகின்றான். அந்த மனித இனத்திற்காக அல்லாஹ் இயற்கையாக சில நிறைகுறைகள், சில பிளஸ் மைனஸ்கள், சில கூடுதல் குறைவுகள், இவற்றையெல்லாம் இந்த மனித குலத்திற்கு அல்லாஹ் படைத்து உருவாக்கி கொடுத்து இந்த மனித இனம் நல்லவனாகவோ அல்லது கெட்டவனாகவோ அல்லது சிறந்தவனாகவோ அல்லது மோசமானவனாகவோ வாழ்ந்து அவன் அல்லாஹ்வை போய் அடையும் பொழுது நல்லவர்களுக்குரிய சொர்க்கத்தையும் தீயவர்களுக்குரிய நரகத்தையும் அல்லாஹ் விதித்து இந்த உலகத்தை முடித்து வைப்பான் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு நியதி. அல்லாஹ் தான் நடத்த போகின்ற ஒரு காரியத்தினுடைய ஆரம்பம். அந்த நியதியை அல்லாஹ் தான் அடைய வேண்டிய அந்த நியதியை நிறைவேற்றுவதற்காக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஒரு ஒரு வித்தியாசமான அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய செயல்பாடுகளை ஆரம்பிக்கின்றான். அதனால்தான் மலக்குமார்களுக்கு அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு செய்கையுமே ஒரு வித்தியாசமா தெரிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி அல்லாஹ் இப்பெல்லாம் செஞ்சது இல்லையே, மற்ற எத்தனையோ படைப்புகள் அல்லாஹ் படைச்சான், அப்பெல்லாம் இப்பெல்லாம் செய்யலையே. இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கும் போது மட்டும் அல்லாஹ் சில டிஃபரெண்டான சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம பாக்கிறோமே, அல்லாஹ்வுடைய வித்தியாசமான செயல்பாடுகளை பாக்கிறோமே என்று மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அசைவையும் ஆச்சரியத்தோடு பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி அல்லாஹ் செஞ்ச ஆச்சரியமான ஏற்பாடுகள்ல ஒண்ணுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்கிறான். படைச்ச உடனே நேற்றைய தினம் உங்களுக்கு சொன்னேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தன்னுடைய துர்ரியத்துகளை, தன்னுடைய பின்னால் வரக்கூடிய தன்னுடைய பிள்ளைகளை அல்லாஹ் அணுக்களாக காட்டினா, அதுல சிறந்த உருவமாக தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்கிறதெல்லாம் சொன்னது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு காட்டுகின்றான். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பத்தி இன்னும் தெளிவா சொல்லும்போது சொன்னாங்க, இன்னல்லாஹ் ஹலக ஆதம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச உடனே சும்மா மஸஹல்லாஹு பியமீனிஹி, தன்னுடைய வலது கையால் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகை தடவினான். வலது கையால் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த முதுகெலும்பை தடவினான். ஃபஸ்தஹ்ரஜ மினஹு ஜுர்ரியத்துன், முதுகை தடவுன உடனே அந்த அதிலிருந்து அது அல்லாஹ்வுடைய கரத்தில் இருந்தா இல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து முதுகில் இருந்தா, ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் தடவுன உடனே அதிலே அணுக்களாக உலக மக்கள் அனைத்து பேரும் பிறந்தார்கள், உருவானார்கள். உலகத்தில் கியாமத்து நாள் வரைக்கும் எவ்வளவு மனிதர்கள் உருவாவார்களோ அத்தனை மனிதர்களும் அணுக்களாக வெளியானார்கள் முதுக தடவுன உடனே. கால அல்லாஹ் சொன்னா, ஹலக்த ஹாவுலாயில் லில் ஜன்னா, நான் அந்த வலது கையால தடவுன உடனே எத்தனை ஜீவராசிகள் வந்தார்களோ, எத்தனை ஜீவன்கள் வந்தார்களோ, மனித உயிர்கள் எவ்வளவு பேர் வந்தார்களோ, இவ்வளவு பேரையும் நான் சொர்க்கத்திற்காக படைத்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். சொல்லிட்டு சும்மா மஸஹல்லாஹு பியம் ஷிமாலிஹி, அடுத்து தன்னுடைய இடது கையால் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய முதுகை தடவினான். ஃபஸ்தஹ்ரஜ மின்ஹு துர்ரியத்துன், அதிலிருந்து சில கோடானுகோடி கணக்கான ஜீவன்கள் வெளியாகின. அல்லாஹ் சொன்னா, ஹலக்த ஹவுலா இல்லின்னார், இவர்களை எல்லாம் நான் நரகத்திற்காக படைத்தேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு சொன்னான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய படைக்கும் பொழுதே அல்லாஹ் நம்மையும் சேர்த்து கியாமத்து நாள் வரை வரக்கூடிய எல்லா மக்களையும் அல்லாஹ் படைச்சு இவங்க எல்லாம் சொர்க்கவாதிங்க, இவங்க எல்லாம் நரகவாதிகள் அப்படின்னு அல்லாஹ் தீர்மானிச்சுட்டான். ரப்பல் ஆலமீன் டிசைட் பண்ணிட்டான், இந்த வலது கையை தடும் பொழுது எத்தனை ஜீவன்கள் வந்துச்சோ இவர்கள் எல்லாம் சொர்க்கவாதிகள், இடதுகை தடும்போது முதல் ஆதாம் அலைஹிஸ்ஸலாத்து முதுகுல தடவும் போது எவ்வளவு ஜீவராசிகள் வந்துச்சோ இவங்க நரகவாதிகள் அப்படின்னு முடிச்சுட்டான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை கேட்ட உடனே நமக்கு இயற்கையா ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் சஹாபாக்களுக்கு வந்துச்சு. யார சொல்லுதா என்ன சொல்றீங்க? ஆதாம் அலைஹிஸ்ஸலாத்து படைக்கும் பொழுதே அல்லாஹ் யார் யாரெல்லாம் சொர்க்கவாதி யார் யார் நரகவாதி தீர்மானிச்சுட்டான். அப்போ நாம எதுக்கு யார சொல்லுது அமல் செய்யணும்? சொர்க்கத்துக்கான அமல் எவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு செய்யணும்? நம்மளதான் ஆல்ரெடி எல்லாம் டிசைட் பண்ணிட்டானே. இவங்களாம் வலது கையால் வெளியாக்கப்பட்டவர்கள், வலது கையால் அணுக்களாக வெளியாக்கப்பட்டவர்கள் சொர்க்கவாதிங்க, இவங்களாம் இடது கையால் வெளியாக்கப்பட்ட நரகவாதிங்க, அல்லாஹ் ஆல்ரெடி டிசைடட். இப்ப நாம எதுக்கு அமல் செய்யணும் யார சொல்லலாம் அப்படின்னு நமக்கு இயற்கையா ஏற்படுற மாதிரி சந்தேகம் சஹாபாக்களுக்கு ஏற்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா அதுக்கு பதில் சொன்னாங்க, இதா ஹலக்கல்லாஹுல் அப்தல் இல் ஜன்னா. அல்லாஹ் எல்லாம் டிசைட் பண்ணது உண்மைதான். நம்மளாம் சொர்க்கவாதின்னு சில பேரையும் நரகவாதின்னு சில பேரும் எல்லாம் தீர்மானிச்சுட்டான். நீ தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் சரி சொர்க்கவாதி நரகத்துக்கு போக முடியாது, நரகவாதி சொர்க்கத்துக்கு வர முடியாது, எல்லாம் தீர்மானிச்சுட்டான். அப்புறம் எதுக்கு நம்ம அமல் செய்யணும்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இதா ஹலக்கல்லாஹுல் அபதல் ஜன்னா. அல்லாஹ் ஒரு அடியானை சொர்க்கத்திற்கு என்று அல்லாஹ் படைத்து விட்டால் இஸ்தாமலஹு பி அமலி அஹலில் ஜன்னா, அவனை சொர்க்கவாதிகளுக்கு தகுதியான அமல்களை அல்லாஹ் செய்ய வைக்கின்றான். அதே மாதிரி அல்லாஹ் ஒரு மனிதனை நரகவாதின்னு தீர்மானிச்சுட்டான்டா, அவனை நரகவாதிகளுக்கு நரகத்திற்கு செல்வதற்கு தகுதியான காரியங்களை அல்லாஹ் அவனை செய்ய வைக்கின்றான். அப்ப நீங்க அமல் செய்றீங்க, சொர்க்கத்திற்கான அமல் செய்றீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன அடையாளம்? அல்லாஹ் உங்களை சொர்க்கவாதின்னு தீர்மானிச்சுட்டா உங்க சொர்க்கத்துக்கான அமல்களை அல்லாஹ் செய்ய வைக்கின்றான். நீ பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற, பாவத்தை தௌபா செய்யறது இல்ல, அந்த பாவத்தை மீண்டும் மீண்டும் செஞ்சுட்டு இருக்கிற, பாவத்துல இருந்து விலகிறது இல்ல, பாவம் தெரிஞ்சாலும் விடுறது இல்ல, மேலும் மேலும் பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்டா, அப்படி முடிவு பண்ணிக்க, அல்லாஹ் உன்னை நரகவாதி தீர்மானிச்சுட்டான், அதனால நரகத்திற்கு தகுதியான காரியத்தை அல்லாஹ் உன செய்ய வைக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கிட்ட சொன்னாங்க. ஹைர், இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா ஜீவராசிகளையும் தன்னுடைய கைக்குள்ள அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். கியாமத்து நாள் வரை வரக்கூடிய ஜீவராசினாக வேறு மனித ஜீவன்கள், ஆடு மாடு ஒட்டகம் கோழி பறவை அதெல்லாம் இல்ல, ஜீவராசி நான் சொல்ற அர்த்தம் மனித ஜீவன்கள். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து ஆடு மாடு கொட்டிய பிறக்கும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யார் தான் பிறப்பாங்க? மனுஷங்க தான் பிறப்பாங்க, அந்த மனித ஜீவராசிகள். அப்ப அந்த மனித ஜீவராசிகள் அத்தனை பேரையும் ரப்பல் ஆலமீன் ஒன்று கூட்டிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி குரான்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மனிதர்களே நான் உங்களை ஜீவராசி ஆதமுடைய முதுகில் இருந்து உங்களை ஜீவராசிகளாக அணுக்களாக படைத்து உங்களையே உங்களுக்கு சாட்சியாக்கி நான் உங்கள்கிட்ட கேட்ட ஞாபகம் இருக்குதா? என்னண்டு அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்கள் ரப்பி இல்லையா என்று கேட்டேன். பலா, நீங்கெல்லாம் ஆமா நீதான் ரப்பு என்று சொன்னீர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு நல்லா கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? நபிசல்லாத்து சொல்லி கேட்க சொல்றான், நபியே அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, இவர்கள் எல்லாம் உயிரணுக்களாக இருந்த பொழுது, ஆதமுடைய முதுகந்தண்டில் உயிரணுக்களாக இருந்த பொழுது இவர்கள் அனைத்து பேரையும் நான் ஒன்னு கூட்டி வச்சு நான் அவங்கள்ட்ட கேட்டேன், அவர்களையே அதற்கு சாட்சியாக ஆக்கினேன், ஆக்கி கேட்டேன், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்க ரப் இல்லையா அப்படின்னு கேட்டேன். காலு பலா, அவங்க எல்லாம் சொன்னாங்க ஆமா நீ தான் எங்களுக்கு ரப்பு என்று சொன்னதை நபியே நீங்கள் நினைவுபடுத்துங்கள். இது ஏன் சொன்னா நாளைக்கு மறுமையில எனக்கு முன்னாடி நின்றுகிட்டு யாருலா நான் சிறுக்கு வச்சது இணைய வச்சது பாவம் பண்ணது குற்றம் பண்ணது எல்லாம் வந்து ஏன் தப்பு இல்லையாள்லா, என்னுடைய முன்னோர்கள் செஞ்சாங்க அதை ஃபாலோ பண்ணி நான் அப்படியே செஞ்சுட்டு வந்தேன்யாள்லா, எங்க முன்னோர்கள் செஞ்ச பாவத்துக்கு என்னை குற்றம் பிடிக்காதே என்று இவன் அல்லாவிடத்துல சாக்கு போக்கு சொல்லக்கூடாது என்பதற்காக இவன் ஆல்ரெடி அல்லாட்ட வாக்குறுதி கொடுத்து வந்திருக்கான். என்னண்டு அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்க ரப்பி இல்லையான்னு கேட்டபோது காலு பலா நீ தான் எங்க ரப்புன்னு சொன்னார்களே நபியே அதை ஞாபகப்படுத்துங்கள் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்தில் இருந்து ஒரு வித்தியாசமான ஒரு முடிவை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் நம்மள்ட்ட இருந்து. இந்த ஆதமுடைய மக்கள் ஏதோ படைச்சோம், ஏதோ உருவாக்கணும், ஏதோ உலகத்தில் வாழ்ந்தா ஏதோ போனாண்டுல, இவர்களை அல்லாஹ் ஒரு லட்சியத்தோடு படைத்திருக்கிறான். இவர்களும் நம்மள ஒரு லட்சியத்தோடு அல்லாஹ் படைத்திருக்கிறான். என்ன லட்சியம்? அல்லாஹ் நுஷ்ரிக பில்லாஹி ஷைஆ, அந்த அல்லாஹ்வுக்கு எந்த விதத்திலும் எதையும் நாம் இணை வைத்து விடக்கூடாது, எந்த ரூபத்திலும் அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைத்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு எந்த விதத்திலும் மீறி நடந்து விடக்கூடாது. அல்லாஹ் மறுமையில் நம்மை எழுப்பி கேட்கும் பொழுது நாம் அல்லாஹ்விடத்தில் அலஸ்து பி ரப்பிக்கும் காலு பலா, நான் உங்க ரப்பி இல்லையான்னு கேட்கும் பொழுது நம்ம ஆமான்னு சொன்னமே அந்த வாக்குறுதியை நிறைவேற்றியவர்களாக நாம் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் நம்மகிட்ட எதிர்பார்க்கின்றான். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, யுகாலு லி அஹ்லின்னார் யுகாலு லி ரஜுலின் மின் அஹ்லின்னார், நரகவாதிகள்ல ஒரு மனுஷன் அல்லாஹ் கூப்பிடுவானா, நரகத்துல போட்ட பிறகு மறுமையில ஒரு மனுஷன் அல்லாஹ் கூப்பிடுவானா, கூப்பிட்டு கேட்பானா, நான் உனக்கு இந்த உலகம் முழுவதும் தங்கத்தை தர்றேன், இந்த பூமி முழுவதும் தங்கத்தை கொடுக்குறேன், தங்கத்தை கொடுத்து அந்த தங்கத்தை நீ ஃபிதியாவாக நஷ்டஈடாக கொடுத்தால், அந்த தங்கத்தை பிணையாக கொடுத்தால், தங்கனா எவ்வளவு தங்கக்க, அரை கிராம் ஒரு கிராம் இல்ல, பூமி முழுவதும் தங்கத்தை கொடுத்து அந்த அத்தனை தங்கத்தையும் அத்தனை செல்வத்தையும் நீ பிரதிபலனாக பிணைத்தொகையாக கொடுத்து அதற்கு பதிலாக இந்த நரகத்திலிருந்து விடுவிக்கிறேன்னு சொன்னா நீ அந்த டீலுக்கு ஒத்துப்பியா? சரி புரியுதா? பூமி முழுவதும் தங்கத்தை கொடுத்துறேன், கொடுத்த அந்த தங்கத்தை எல்லாத்தையும் நீ எனக்கு கொடுத்தரணும், எதுக்கு, அதற்கு பகரமாக இந்த நரக வேதனையில ஒரு விடுவிச்சிடற அப்படின்னு சொன்னா இந்த உடன்பாட்டுக்கு நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்பானா? இப்ப கேட்டா யாரும் ஒத்துக்க மாட்டோம், நரகத்தை பார்த்த பிறகு இப்ப கேட்டாரு ஒத்துக்குமாமா? ஒரு பவுன் தேங்க கூட கேட்டா கூட ஒத்துக்க மாட்டோம், அந்த நரகத்தை பார்த்த பிறகு கண்டிப்பா என்ன பண்ணுவோம், ஒத்துப்போம். அப்ப அந்த அல்லாஹ் அந்த அடியான் சொல்லுவானா, பலாவ ரப்பி யாழ்லா தாராளமிச்சு நீயே தங்கமும் தர்ற, நீ அதை பிணையாக எடுத்துக்கிற, எடுத்துட்டு இந்த நரகத்திலே பாதுகாத்துறா, எல்லாம் தாராளமா செய்யறப்பே, நான் அந்த பூமி முழுக்க உள்ள தங்கத்தை எல்லாத்தையும் கொடுத்துறேன், கொடுத்து நரகத்திலே பாதுகாத்துறியா அல்லா அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, நான் அப்படிலாம் கேட்கலையப்பா, உன்ட்ட இந்த பூமி முழுக்க தங்கத்தை தான் கேட்கலையே, அதோட ஒரு சாதாரண விஷயத்தான் உலகத்தில் உன்ட்டு கேட்டேன், என்ன கேட்டேன், ஆதமுடைய மகனாக நீ அணுவாக இருக்கும் பொழுது என்னை ரப் என்று ஏற்றுக்கொண்டாயே, அதை நினைவு கூர்ந்து அனுப்ப சொன்னேன், நீ அதை செய்யாம அங்க வந்து நரகத்துல மாட்டிக்கிட்டியே அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா? அல்லாஹ் அந்த நிலையிடம் எல்லோரும் பாதுகாப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியுடைய ஹதீஸ்ல வருது, சொல்றாங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கத அரத்து மின்க மா அஹ்வன மின் தாலிக்க, நான் அப்படி கேட்கல, பூமி பூரா தங்கத்தை கொடுங்கிட்டு கேட்கல, நீ காலம் பூரா சம்பாதிச்சு தங்கமா சேர்த்து வச்சு எனக்கு ஒண்ணு குடுன்னு கேட்கல, நான் உன்னை கேட்டது இதை விட லேசான விஷயத்தை கேட்டேன், என்ன கேட்டேன், கது அகத்து அலைக்கு ஃபி ஜஹரி ஆதம், ஆதமுடைய முதுகிலே நீ அணுவாக இருந்த பொழுது உன்னிடத்திலே நான் ஒப்பந்தம் பெற்றேன், என்னத்து ஒப்பந்தம், அல்லா துஷிரிக்க பி ஷைஆ, எனக்கு யாரையும் எதையும் என வச்சிடாதப்பா, என்னை மட்டுமே வணங்கு, எனக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நட அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்தை மட்டும்தான் உனக்கு ஞாபகப்படுத்தினேன், நீ அதை செய்ய தவறிட்டு இப்போ வந்து பூமி பூரா தங்கத்தை தர்றங்கிறியே, நான் அப்படி தங்கத்தை கேட்கலையே, உன்ட்டு இதோட லேசான விஷயத்தான கேட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சுபானத்தான் அந்த நரகவாதிக்கு சொல்லி காட்டுவான்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹைர் அல்லாஹ் சுபானத்தால ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அணுக்களாக இருந்த நம்மள எல்லாம் படைச்சான், படைச்சு முடிச்ச பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்தணும்னு அல்லாஹ் முடிவு பண்ணி மலக்குமார்களை கூப்பிட்டு போட்டி வச்சான், மலக்குமார்கள் அதுல தோத்துட்டாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச பிறகு அல்லாஹ் சுபானத்தால மலக்குமார்களுக்கு உத்தரவிடுகின்றான், மலாய்கதி ஆதம், நாம் மலக்குமார்களுக்கு சொன்னோம் ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொன்னோம், சஜிதா செய்யுங்க சொன்ன உடனே எல்லா மலக்குமார்களும் உடனடியா ஒத்துன்னு விழுந்து சஜிதா செஞ்சிட்டாங்க, உடனே சஜிதா செஞ்சிட்டாங்க. சஜிதாங்கிறது யாருக்குரியது, அல்லாஹுக்குரியது. அல்லாஹுக்குரிய சஜிதா வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி செய்யலாம், எப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்யலாமோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் மலக்குகளை செய்ய வச்சானோ, அப்ப நாம அவுலியாக்களை சேர்ந்து என்ன தப்பு, நாம கபர்ல போய் சஜிதா சேர்ந்து என்ன தப்பு, சஜிதா அல்லாஹ்வை தவிர யாருக்குமே கூடாதுன்னு சொன்னா அப்ப யாருக்குமே செய்யக்கூடாது. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்யும்படி மலக்குமார்கள் உத்தரவிடுகின்றான், மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜிதா செய்யறாங்க. அப்ப எப்ப மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்யறாங்களோ இதுல இருந்து என்ன தெரியுது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கும் சஜிதா செய்யலாம். அதுக்கு யாரே அத்தன்டி கொடுத்திருக்கா, யாரே ஆத்தரைஸ் கொடுத்திருக்கா, அல்லாவே ஆத்தரைஸ் கொடுத்திருக்கிறான், அல்லாவே மலக்குமார்கள் உத்தரவிடுகின்றான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜிதா செய்யுங்கன்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் தன்னை தவிர யாருக்குமே சஜிதா செய்யக்கூடாதுன்னு சொன்னா அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் சஜிதா செய்யறதுக்கு எப்படி உத்தரவிட்டான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செஞ்சதுல இருந்தே தெரியுது என்ன பண்ணலாம், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கும் சஜிதா செய்யலாம். அப்ப எப்ப அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சஜிதா செய்யலாமோ, அப்ப அவுலியாக்களுக்கு செஞ்சா என்ன தப்பு, ஷேக்மார்களுக்கு சஜிதா செஞ்சா என்ன தப்பு, அல்லது நம்ம விட வயதில் மூத்தவங்களுக்கோ அம்மா அப்பாக்கோ பெரியவங்களுக்கோ பெத்தவங்களுக்கோ வயதில் மூத்தவர்களுக்கோ காலில் விழுந்து சஜ்ஜா செஞ்சா என்ன தப்பு? அப்படி தப்பே இல்லங்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அப்படி சொன்னாங்க? லவ் குன்து ஆமுரு அன் யஸ்ஜுது அஹதன் லி அஹதின் அமர்த்து மனிதனுக்கு மனிதன் சஜ்தா செய்வது என்னுடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் நான் முதலில் மனைவிமார்களுக்கு உத்தரவிட்டிருப்பேன், உங்களுடைய கணவன்மார்கள் சஜ்தா செய்யுங்கன்னு சொல்லி. ஆனா என்னுடைய மார்க்கத்தில் மனிதனுக்கு மனிதன் சஜ்தா செய்ய அனுமதி இல்லை அப்படின்னு ரசூலா ஏன் சொன்னாங்க? சொல்லு, புரியுதா? புரியுதா? குழம்புதா? அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை தவிர வேறு யாருக்கும் சஜ்தா செய்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை. சஜிதா செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் யாருக்கு சொன்ன? அல்லாவை தவிர யாருக்கு சஜிதா செய்யக்கூடாதுன்னு யார் சொன்னா? அல்லாஹ் தான சொன்னா? அல்லாஹ் தான் சொன்னா, லா தஸ்ஜுது லிஷம்ஸி வலாலில் கமரி, சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சஜிதா செய்யாதீர்கள். வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி இன் குன்தும் இய்யாஹு தஆபுதூன், அல்லாஹ்வுக்கு மட்டுமே சஜிதா செய்யுங்கள், நீங்கள் அவனை மட்டுமே வணங்கக்கூடிய மக்களாக இருந்தால். அப்ப அல்லாஹ்வுக்கு மட்டுமே சஜிதா செய்யுங்கன்னு சொன்னது அல்லாஹ் தான். அந்த அல்லாஹ் தான் தான் சொன்ன சட்டத்திலிருந்து மலக்குமார்களுக்கு மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்தான், ஒரு விதிவிலக்கு கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்துவதற்காக, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்துவதற்காக ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்தான். அது யாருக்கு கொடுத்த எக்ஸெப்ஷன்? அது யாருக்கு கொடுத்த விதிவிலக்கு? மலக்குமார்களுக்கு மட்டும் கொடுத்த விதிவிலக்கு. அந்த விதிவிலக்கு நமக்கு எப்படி பொருந்தும்? மலக்குமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான் சஜிதா செய்யுங்கன்னு சொல்லி, அங்கே செய்யாததினால் இப்படி சென்ன ஆயிட்டான், சபிக்கப்பட்டவனாயிட்டான். நமக்கு சொல்றான் என்ன தவிர யாருக்கு சஜிதா செய்யாதீங்கன்னு சொல்லி, அதை மீறி நம்ம கபருக்கு சஜிதா செஞ்சோம்னா நாம சைத்தான மாதிரி சபிக்கப்பட்டவர்களா ஆயிடுவோம். சொல்ல புரியுதுங்களா? அங்கே மலக்குமாருக்கு உத்தரவு சஜிதா செய்யுங்கள் என்பது வாதவுக்கு, அங்கே அல்லாவோட உத்தரவை மீறி சஜிதா செய்ய மாட்டேன்னு சொன்னதுனால சைத்தா அல்லாவால் சபிக்கப்பட்டவனானா, இங்க நமக்கு உத்தரவு என்ன? என்னை தவிர யாருக்கும் சஜிதா செய்யாதீர்கள் என்பது. அதை மீறி நாம் கண்டவனும் சஜிதா செஞ்சோம்னா அங்க இப்லீஸா மாதிரி நாமளும் என்ன ஆயிடுவோம்? இப்லீஸா மாறிடுவோம். சபிக்கப்பட்டவர்களா மாறிடுவோம். அப்ப அங்க மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உத்தரவை இங்க நமக்குள்ள உத்தரவாக நாம் அதை எடுத்துக்கொள்வோம். அங்க இபிலிஸ்க்கு எந்த நிலைமையோ அந்த நிலைமை நமக்கு வந்து நல்லா பாதுகாக்கணும். அதனால சகோதரர்களே, எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுடைய காலில் விழும் கலாச்சாரத்தை இஸ்லாம் அது அனுமதிக்கிறது இல்ல. காலில் விழுறதுக்கு கையெடுத்து கும்புறதை கூட அல்லாஹ் ஹராமாக்கலாம். கையெடுத்து கும்புறது கூட, கையெடுத்து கும்புறம் எனக்கு இதுவே பெரிய ஷிர்க்கு. வணக்கம்னு சொல்லி கையெழுத்து கும்புறமே இதுவே சிறுக்கு. ஏன் இப்படி கையெழுத்து கும்பிட்டாலும் என்ன அர்த்தம்? வணங்குகிறேன்னு அர்த்தம். வணக்கத்திற்குரியவன் யாரு? அல்லாஹ் மட்டும்தான். கண்டவன் எப்படி கையெழுத்து கும்பிட முடியும்? அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி என்னுடைய மார்க்கத்திலே மனிதனுக்கு மனிதன் சஜிதா செய்ய அனுமதி இருந்தால் நான் முதல்ல மனைவிமார்கள் உத்தரவிட்டிருப்பேன். என்னண்டு கணவன்மார்கள் சஜிதா செய்யுங்கன்னு சொல்லி, ஆனா என்னுடைய மார்க்கத்திலே அப்படி சஜிதா செய்யறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னாங்க. ஹயர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு மலக்குமார் எல்லாம் சஜிதா செஞ்ச உடனே இல்லா இப்லீஸ், இப்லீஸ் மட்டும் செய்ய மறுத்து விட்டான். இந்த சம்பவத்தை பத்தி குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் ரொம்ப விரிவா சொல்றான், ரொம்ப அழகா சொல்றான். அதுல சூரத்துல ஆராஃப்ல வீட்டுக்கு போனா எடுத்து பாருங்க, பல இடங்கள்ல சொல்றான், துண்டு துண்டா துண்டு துண்டா சொல்றான். சூரத்துல ஆராஃப்ல இரு பதினொன்னாவது ஆயத்திலிருந்து கிட்டத்தட்ட 30வது ஆயத்து வரைக்கும் ஒரு 20 ஆயத்து ரொம்ப அழகா ரொம்ப கோர்வை அல்லாஹ் சொல்றான். பல இடங்களில் சொன்னா கூட இந்த சம்பவத்தை பத்திலாம் இந்த சூரத்துல ஆராஃப் 7வது அத்தியாயம், 7வது அத்தியாயத்தில் 11வது வசனத்திலிருந்து ரொம்ப கோர்வியா அல்லாஹ் சொல்லிட்டு வர்றான். அதான் சொல்றேன் பாருங்க, சும்மா குல்நாளில் மலாயிக்கத்தி, பிறகு நாம் மலக்குமார்களுக்கு உத்தரவிட்டு முஸ்ஜுதுல் ஆதம் ஆதம் சஜிதா செய்யுங்கள், எல்லாம் சஜிதா பண்ணாங்க, இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர லம் யக்கும் மின சாஜிதீன், அவன் மட்டும் சஜிதா செய்யவில்லை. கால அல்லாஹ் கேட்டான், மா மனஅக அல்லாஹ் தஸ்ஜுத இத அமர்த்துக், இபிலிசே நான் சஜிதா செய் என்று உத்தரவிட்ட பொழுது உன்னை சஜிதா செய்ய விடாமல் தடுத்தது எது? மாமனாக் உன்னை தடுத்தது எது? அல்லாஹ் தஸ்ஜுத இத அமர்த்துக், நான் உன சஜிதா செய் உத்தரவிட்ட பொழுது உன்னை சஜிதா செய்ய விடாமல் தடுத்தது எது? கால அவன் அல்லாஹ்ட்ட சொன்னா, நீ சஜிதா செய்ய சொல்லி உத்தரவிட்டது வாஸ்தவம் தான், ஆனா உன்னோட உத்தரவு முறையான உத்தரவா இல்ல. அல்லாஹ் என்ன கத்து கொடுத்தான்? முறையை கத்து கொடுத்தான். இவன் முதல்ல ஆரம்பிக்கிறான் பாருங்க, கால சொன்னா, அன ஹைரும் மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன், நான் இவரை விட சிறந்தவன். ஏன்? ஹலக்தனி மின் நார், என்னை நீ நெருப்பினால் படைத்தாய், ஓ ஹலக்தஹு மின் தீன், அவரை மண்ணால் படைத்தாய். மண்ணை விட எதுதான் உயர்ந்தது? மண்ணை விட உயர்ந்தது எது? நெருப்பு. மண் உயர்ந்ததா நெருப்பு உயர்ந்ததான்னு சொன்னா நெருப்பு தான் உயர்ந்தது. நீ நெருப்பால் படைக்கப்பட்ட என்ன போய் மண்ணால் படைக்கப்பட்ட ஆதமுக்கு சஜ்ஜா செய்ய சொன்னா நான் எப்படி சஜ்ஜா செய்வேன்? ஆனா ஹைரு மினுகோ, நான் அவரோட சிறந்தவன் அல்லவா? நீ முறப்படி செய்யறதா இருந்தா மண்ணால் படைக்கப்பட்ட ஆதம எனக்கு சஜ்ஜா செய்ய சொல்லிருக்கணும். அதான் முறை. மண்ணால் படைக்கப்பட்ட ஆதம நெருப்பால் படைக்கப்பட்ட என்ன சஜ்ஜா செய்ய சொல்லணும் எனக்கு, அதை விட்டுப்பட்டு என்ன போய் அதுக்கு சஜ்ஜா செய்ய சொல்ற? எவ்வளவு அருமையான லாஜிக்ங்க. இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அவ்வளவு மண் காச இப்லீஸ், உலகத்தில் முதல் முதல்ல விவாதத்தை ஆரம்பிச்சு வச்சவன் இப்லீஸ். விவாதத்தை ஆரம்பிச்சு வச்சா யாரு? பகிரங்க விவாதத்தை. என்ன விவாதம்? பகிரங்க விவாதம். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அவ்வளவு மண் காச இப்லீஸ், உலகத்தில் முதல் முதலா பகிரங்க விவாதத்தை ஆரம்பிச்சு வச்சவன் யாரு? இப்லீஸ். அவன் செஞ்சது யார்கிட்ட? சாதாரண காமாசம் ஆள்கள்ட்ட இல்ல, சாதாரண தன்ன மாதிரி அறிவாளிட்ட இல்ல. இவ்வளவு உயர்ந்த ரப்புட்டியே முதல்ல லாஜிக் பேச ஆரம்பிக்கிறான். என்ன லாஜிக்கு? முதல்ல பேசிக்கா அந்த லாஜிக் தப்பு, அப்புறம் விஷயம், அடுத்த விஷயம். அது மண் சிறந்ததா நெருப்பு சிறந்ததான்னு சொன்னா அது அடுத்த பிரச்சனை, எது சிறந்ததுன்னு சொல்லி. அதுக்கு முஃபஸி எக்கச்சக்கமான விளக்கம் சொல்றாங்க, நெருப்பு எவ்வளவு மோசமானது, மண் எவ்வளவு சிறந்ததுங்கிறதுக்கு எக்கச்சக்கமான ஆதாரங்கள் சொல்றாங்க. ஆக எடுத்து வச்ச லாஜிக்கே முதல்ல தப்பு. ஆனா அந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி என்ன சொல்றான், என்னை நெருப்பால் படைத்தாய், இவரை மண்ணால் படைத்தாய், மண் என்பது மோசமானது, நெருப்பு என்பது உயர்ந்தது, உயர்ந்த ஒன்று மோசமான ஒன்றுக்கு எப்படி சஜா செய்ய முடியும் அப்படின்னு பகிரங்க விவாதம் பண்ண உடனே அல்லாஹ் என்ன பண்ணா, அப்படியா நீ நெருப்பையா உயர்ந்ததுன்னு சொல்ற, மண்ணையா மட்டமானதுன்னு சொல்ற, நான் சொல்றேன் பார் மண்ணுக்கு எவ்வளவு சிறப்புன்னு சொல்லி அப்படின்னு அல்லாஹ் பதிலுக்கு இவன் பகிரங்கவாதம் பண்ணல. அல்லாஹ் பதிலுக்கு பகிரங்கவாதமா பண்ணா, நீ நெருப்பு உயர்ந்தது மண்ணு மட்டமானதுன்னு சொல்றியா, மண்ணு எவ்வளவு சிறந்தது பார் நான் சொல்றேன் பார் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இருந்தான்டா, அல்லாஹ் பகிரங்கவாதம் பண்றான்னு அர்த்தம். ரப்பல் ஆலமீன் அழகா குர்ஆன்ல சொல்றான், வைதா ஹாஸமஹுல் ஜாஹிலுன காலு சலாமா, யாராவது ஒரு மடையன் வந்து உன்ட்ட விவாதம் பண்ணாண்டா, நல்ல அறிவாளிக்கு அழகு என்ன, அவனும் திருப்பிக்கிட்டு விவாதம் பண்றது இல்ல, சலாம், சலாம் அலைக்கும், மா சலாமா அப்படின்னு போறதான் ஒரு மூமினுக்கு அழகு. அல்லாஹ் சொல்றான், வைதா ஹாஸமஹுல் ஜாஹிலுன காலு சலாமா, மடையர்கள் உங்க இடத்துல விவாதம் செஞ்சா பகிரங்க வாத்து வர தயாரா, மேட போட்டு பேச தயாரா, என்னக்கா சலாம் அலைக்கும், பா சலாமத்தை நீ பாத்துக்க, என் சலாமத்தை என்ன விட்டு. இதா அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அல்லாஹ் அந்த நடைமுறைதான் பின்பற்றான். இல்லன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஷைத்தானுக்கு நல்ல விளக்கு கொடுத்துருக்கலாம், டே முட்டா பையல, மண்ணு தானே உயர்ந்தது, நெருப்புங்கிற தாழ்ந்தது, நான் ஏன் சஜ்தா செய்ய சொன்னேன், எதுக்கு சஜ்தா செய்ய சொன்னா அல்லாஹ் புரிய வச்சிருக்கலாம் அவனுக்கு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு விளக்கம் கொடுத்துருக்கலாம், பகிரங்கவாதம் பண்ணிருக்கலாம், ஆதாரத்தை எடுத்து அள்ளி கொட்டிருக்கலாம். ரப்பல் ஆலமீன் அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லலையே. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண் தரக்கல் ஜிதால ஓஹுவ ஹக்கன், மண் தரக்க, ஏன்னா இந்த பகிரங்கவாதம் அழைக்கிறவங்களுக்கு இந்த ஹதீஸ்லாம் கண்ணுக்கே தெரியறதுல போல தெரியுது, இந்த ஆயத்தெல்லாம் கண்ணுக்கே தெரியறதுல போல தெரியுது. இதா ஹாசம், இதா ஹாசமஹுல் ஜாஹிலுன காலு சலாமா, மடையர்கள் வந்து அவங்கள்ட்ட விவாதம் பண்ணா சலாமா என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மண் தரக்கல் ஜிதால ஓஹுவ ஹக்கன், ஒருத்தர் உண்மையா இருக்காரு, இவர் தான் ஹக்கு, பக்காவா தெரியும் எதிராளி பாத்தில் சொல்லி, அவன் சொல்றது தப்புன்னு பக்கமா தெரியுது, இவர் சொல்ற 100% கரெக்ட், சும்மனா அவன் பாத்தில இருந்துகிட்டு விவாத்து வரியா விவாத்து வரியாங்கிறான், ரெண்டு ஆதாரத்தை எடுத்து போட முடிஞ்சு ஓடி போயிடுவான் அவன். ஆனாலும் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, யார் ஹக்குல இருந்து கொண்டு சத்தியத்தில இருந்து கொண்டு வேண்டாம்பா விவாதத்தெல்லாம் விட்டு என்று விட்டு விடுவானேயானால் ஃபஹுவ ஃபீ ஔசத்தில் ஜன்னா ஹு ஆலல் ஜன்னா, அவன் சொர்க்கத்தினுடைய உயர்ந்த பகுதியில் இருப்பான். யார் ஹக்குல இருந்துகிட்டு தான் சொல்றதான் உண்மை, நான் சொல்றதா சத்தியம் தெரியுது, இருந்தும் வேணாம்பா விவாதம் வேண்டாம், உன் கருத்து நீ சொல்றியா அதோட வச்சுக்க போ அப்படின்னு விட்டுட்டான்டா, அவன் சொர்க்கத்தின் உயர்ந்த இடத்துல இருப்பான். ஒருத்த பாத்தில இருக்கிறான், இவன் தப்புல இருக்கான், ஆனா ஹக்கல உள்ள விவாதத்தை கூப்பிடுறான், உண்மையில உள்ள விவாதத்தை கூப்பிடுறான், வரியா விவாதத்துக்கு வரியா அப்படிங்கிறான். மண் தரக்கல் ஜிதால ஓஹுவ ஃபில் பாத்திலி, அவன் தப்பான கொள்கையில இருந்துகிட்டு அதனால என்ன சொல்றான், வேண்டாம்பா விவாதம் வேண்டாம் விட்டு, என்ன நான் ஹக்க பாத்திலோ நான் விவாதத்துக்கு வர விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாண்டா, ஹோஹுவ ஃபி அத்னல் ஜன்னா, அவன் சொர்க்கத்திலே ஓரத்தில் இருப்பான். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, எதுக்கான விவாதத்தை விட்டதுக்காக வேண்டி, விவாதத்தை விட்டதுக்காக வேண்டி. ஒரு நல்ல சம்பவம் தான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். போன வாரம் அல்ஹம்துலில்லா பைத்துல் முகத்தஸ்ல இருந்து தொழுதுட்டு போன வெள்ளிக்கிழமை ஜும்மால சனிக்கிழமை கிறிஸ்தவ யூதர்களுக்கு யௌம் சபுத் அன்னைக்கு, சபத்துனா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள், நமக்கு வெள்ளிக்கிழமை மாதிரி அவங்க சனிக்கிழமை ரொம்ப முக்கியமான நாள், அவங்களுடைய சைனகாக்கல அவங்களுடைய வழிபாடு நடந்துட்டு இருக்குது. நான் சைனகா உள்ள போயிட்டேன், போய் உள்ள போய் அந்த யூதர்களுடைய வழிபாடெல்லாம் எப்படி என்னென்ன பண்றாங்க, என்னென்ன செய்யறாங்க, என்னென்ன பைத்தியார்த்தனம் பண்றாங்க அப்படின்லாம் பார்த்துட்டு வரும்பொழுது அந்த தலைமை பாதிரி வெளியே வர்றாரு, யூதருடைய தலைமை பிரிஸ்ட். அப்ப அவர்கிட்ட பேசிக்கிட்டு எனக்கு ஒரு அல்லாஹ் உள்ளத்துல போட்டான், நம்ம இவர்கிட்ட நாலு வாரத்தை இஸ்லாத்தை போய் சொல்லுவோம், தாவா செய்வோம், அல்லாஹ் நல்ல ஹிதாயத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் பேச ஆரம்பிச்சேன். பேச ஆரம்பிச்ச உடனே அவரு உங்களுடைய யூதருடைய கொள்கை என்ன, நீங்க அல்லாஹ் குர்ஆன் இன்னைக்கு தராவில ஓதுனாங்க, குல்யா ஹலல் கிதாபி தஆலௌ இலா கலிமத்தின் சவாஇம் பைனனா வ பைனக்கும் அல்லாஹ் நஅபுது இல்லல்லாஹ். நபியே நீங்கள் சொல்லுங்கள் யூதர்களிடத்திலே, வேதக்காரர்களே உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பொதுவான காமன் பிளாட்ஃபார்ம்க்கு வாங்க, கருத்து வேறுபாடு அப்புறம் விட்டுருவோம், ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்க்கு வாங்க. அது என்ன காமன் பிளாட்ஃபார்ம், அல்லாஹ் நஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டோம், அது நீ ஒத்துக்கிற நானும் ஒத்துக்கிறல்ல, முதல்ல அங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த அல்லாஹ்வுடைய அந்த ஆயத்தை அடிப்படையில் நான் அவர்கிட்ட முதல்ல காமன் பிளாட்ஃபார்ம் ஆரம்பிக்கணும் சொல்லி, பாருங்க மாஷா அல்லாஹ் நீங்களும் வந்து சிலையை வணங்குறது இல்ல, நாங்களும் சிலையை வணங்குறது இல்ல அப்படின்னு ஆரம்பிச்சேன். நமக்குள்ள ஒற்றுமையை பாருங்க, நீங்களும் சிலைகளை வணங்குறது இல்ல, நாங்களும் சிலையை வணங்குறது இல்ல அப்படி, நீங்களும் வந்து பன்றிக்கறி சாப்பிடுறது இல்ல, நாங்களும் பன்றிக்கறி சாப்பிடுறது இல்ல அப்படின்னு சாராயத்தை சொல்ல முடியாது, ஏன்னா அந்த ஃபுல் போதையில இருக்கிறான், சரியான ஃபுல் போதையில இருக்கிறான். நான் கடைசியா கேட்டேன், நீ சாராயம் குடிச்சிருக்கீங்களா, சாராயம் குடிக்கிறது வர்ஷிப்பான் இபாதத்தான் சபுத் இன்னைக்கு, நீ சாராயம் குடிக்கிறது இபாதத்து அப்படி நான் ஃபுல் போதையில இருந்தான். ஆனா தெளிவா பேசுறான், என்ன ரெகுலரா குடிக்கிறான் தெளிவா பேசுறான். அப்ப அவன் பேசிக்கிட்டே வரும்பொழுது அப்ப சொன்னா, திஸ் இஸ் அவர் ப்ராமிஸ் லேண்ட், மோசஸ் வாஸ் ப்ராமிஸ்ட் அஸ், இது வந்து எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி, மோசஸ் எங்களுக்கு வாக்களிச்சிருக்காரு, இந்த ஜெருசலமும் இந்த பைத்துல் முகதஸும் உங்களுக்கு தான் சொல்லி, ஆனா முஸ்லீம்கள் அபகரிச்சிட்டாங்க, இத யாரு அவன் சொல்றான், முஸ்லீம்கள் அபகரிச்சுட்டாங்க, எங்களுக்கு சாலமன் டெம்பிள், பைத்துல் முகதஸும் சாலமன் டெம்பிள் தான் சொல்லுவான், எங்களுடைய சாலமன் டெம்பிள அவங்க எடுத்துக்கிட்டாங்க, முஸ்லீம்கள் எடுத்துக்கிட்டாங்க, எடுத்துக்கிட்டு எங்களுக்கு தராம அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இது முஸ்லீம்கள் பண்ணக்கூடிய பெரிய அநியாயம் அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து இந்த வாக்களிக்கப்பட்ட பூமி வேணும் அவ்வளவுதானே, மோசஸ் உங்களுக்கு வாக்களித்த பூமி ப்ராமிஸ்ட் லேண்ட் அது மட்டும் உங்களுக்கு வேணும் அவ்வளவுதானே, எஸ் எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க, நான் வேணா இப்பவே பைத்துல் முகதஸ் தலைமை இமாம் என்னோட சீஃப் என்னோட ஃப்ரெண்ட் இப்ப கூட்டு வர்றேன், கூட்டு உங்க முன்னாடி பேசுறேன், வாக்களிக்கப்பட்ட பூமி நீங்க எடுத்துக்கங்க, முஸ்லீம் ஆயிடுங்க, முஸ்லீமா இருக்கு என்ன பிரச்சனை, வாக்களிக்கப்பட்ட பூமி எடுத்துக்கணும்னு உங்களுக்கு மோசஸ் சொல்லியிருக்காரு, நீங்க இஸ்லாத்துக்கு வரதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு, நீங்க மோசஸ வந்து ப்ராஃபிட் நம்புறீங்களா, ஆமா நம்புறோம், முகமது சல்லாத்த ப்ராஃபிட் நம்புறீங்களா, மேபி ஓகே மேபின்னு சொல்றீங்க இருக்கலாம்ங்கிறீங்க, அப்ப முகமது சல்லாத்த ப்ராஃபிட்டா ஏத்துக்கிட்டு நீங்களும் முஸ்லீம் ஆயிடுங்க, ஆயிட்டு வாக்களிக்கப்பட்ட பூமி நீங்க எடுத்துக்கங்க, முஸ்லீம் ஆயிட்டு நமக்கு என்ன பைத்துல் முகதஸ் நீங்களே வச்சு நடத்துங்க, யூ கன்ஃபியூஸ்ட் மீ அப்படின்றாரு. நான் நோ திஸ் இஸ் த ஃபேக்ட், இதுதான் உண்மை, நான் உங்களை கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ணல, நீங்க வாக்களிக்கப்பட்ட பூமி தானே உங்களுக்கு வேணுங்கிறீங்க, வாக்களிக்கப்பட்ட பூமியை நீங்க எடுத்துக்கங்க, நாங்க முஸ்லீம்களை அப்புறம் கூப்பிடுறோம், பலஸ்தீன் முஸ்லீம்களை அப்புறம் கூப்பிடுறோம், உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடறோம், நீங்க முஸ்லீம் ஆயிடுங்க, முஸ்லீம் ஆறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு. அப்ப சொல்லி பேசிக்கிட்டே வரும்பொழுது அவர் சொன்னாரு, நான் உங்கள்ட்ட ஆர்குமெண்ட் பண்ண விரும்பல, நானும் நானும் உங்கள்ட ஆர்குமெண்ட் பண்ண விரும்பல, நான் உங்களுக்கு தாவா தான் செய்யறேன், ஆர்குமெண்ட் பண்ண முடியல, அல்லாஹ் உங்களுக்கு புரிய வைக்கட்டும் எனக்கு புரிய வைக்கட்டும் அப்படின்னு பேசிட்டு வரும்பொழுது, மோசஸ் பெஸ்டா முகமது ப்ராஃபட் பெஸ்டா அப்படின்றாரு. நான் சொன்னேன், ரெண்டு பேருமே ஈக்குவல் தான், போத் ஆர் ஈக்குவல், நாங்க யார் பெஸ்ட் யார் ஒஸ்ட் நாங்க சொல்ல தயாரா இல்ல அப்படின்னு அல்லாவுடைய ஆயத்தை ஒதுக்கி காட்டினேன். லானு ஃபர்ருக்கு பைன அஹதிம் ருஸ்லிஹி, நாங்கள் நபிமார்களுக்கு மத்தியில் எந்த விதமான பாகுபாட்டையும் காட்ட மாட்டோம் அல்லாஹ் எங்களுக்கு சொல்ல சொல்றான், அந்த மாதிரி நாங்க நபிமார்களுக்கு மத்தியில் மோசஸ் பெஸ்டா ப்ராஃபட் சல்லாஹு பெஸ்டா நாங்க ஆர்குமெண்ட் பண்ண மாட்டோம், ரெண்டுமே போத் ஆர் பெஸ்ட், ரெண்டு பேருமே சிறந்தவர்கள் தான் அப்படிதான் நாங்க சொல்ல வர்றோம். நோ நோ நோ, யூ டோன்ட் நோ ஹூஸ் நோ, உங்களுக்கு தெரியாது யார் சிறந்தவன் சொல்லி, ஆனா யாருக்கு தெரியும் அப்படின்றாரு. அப்ப நான் நீங்க யாருக்கு தெரியும் நினைக்கிறீங்க, யெகோவா இஸ் நோ அப்படின்றாரு, யெகோவாகத்தான் தெரியும், யெகோவாங்கிறது அவங்க அல்லாஹ் சொல்லுவாங்க, யார் சிறந்தவருங்கிறது அல்லாஹுக்கு தான் தெரியும் அப்படின்றாரு. ஓகே அல்லாஹுக்கு தான் தெரியும், ஆனா மறுமையில நான் கடைசியா மட்டும் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன், இதான் முக்கியமான விஷயம். கடைசியா அவர் சொன்னவர்கிட்ட, நான் உங்களை ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ண விரும்பல, மறுமையில அல்லாஹ் தீர்ப்பளிப்பான், அல்லாஹ் நமக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ஜஸ்டிஃபை பண்ணும்பொழுது ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏத்துக்கிட்டவங்களுக்கு தான் வெற்றியாளர்கள், மோசஸ ஏத்துக்கிட்டவங்க தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு அல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாண்டா, நீங்களும் ஜெயிச்சிருவீங்க நானும் ஜெயிச்சிருவேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே மோசஸ அக்செப்ட் பண்றோம் ஏத்துக்கிறோம், ஆனா ப்ராஃபட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டுதான் வெற்றியாளர்கள் அல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தானா, நான் ஜெயிச்சிருவேன் ஆனா நீங்க தோத்துருவீங்க, யூ மோர் கன்ஃபியூஸ்ட் மீ, நீ ரொம்ப என்ன குழப்பிட்டீங்கன்றாரு. இல்ல இது ஃபேக்ட், தனியா உட்காந்து யோசிங்க, அல்லாஹ் நாடனா உங்களுக்கு இதாயத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். எது சொல்றேன்னு சொன்னா, தாவா செய்வதற்கு கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விவாதம் செய்வதற்கோ தகராறு செய்வதற்கோ பகிரங்க விவாதம் செய்வதற்கோ அல்லாஹ் அனுமதிக்கல. அல்லாஹ் அழகான முறையில் அவங்களுக்கு சொல்லுங்க, அழகான முறையில் எடுத்து சொல்லுங்க. இப்ப ஜாதிரும் பில்லத்தி ஹசன் அவருக்கு அழகான முறையில உரையாடல் செய்யுங்க தான் அல்லாஹ் சொல்றானே தவிர, அழகான முறையில் ரெண்டு பேரும் பெஞ்சு போட்டு பகிரங்க விவாதம் பண்ணுங்கன்னு அல்லாஹ் சொல்லவே இல்லை. அந்த விவாதத்தை, விவாதம் என்ற அந்த ஒரு காரியத்தை முதல் முதல் உலகத்தில் ஆரம்பிச்சு வச்சவன் இப்லீஸ். ஹயர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கு பதில் சொல்லல. அல்லாஹ் என்ன பண்ணா, கால சொன்னா ஃபஹ்பித் மின்ஹா, ஃபஹ்பித் மின்ஹா. எப்ப நீ நான் தான் பெரியவங்க என்ன வந்துருச்சோ, இந்த புனிதமான சொர்க்கத்தில் புனிதமான இடத்துல இருக்குது உனக்கு அருகது கிடையாது, ஃபஹ்பித் மின்ஹா, கெட் அவுட், போ வெளியே போ. ஃபமா யகூனுலக்கு அன் தத்கபர ஃபீஹா, நீ தற்பெருமை கொள்வதற்குரிய இடம் இது அல்ல. நீ நான் தான் பெரியவன் தற்பெருமை கொள்வதற்குள்ள இடம் இது அல்ல. எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க, இங்க தற்பெருமை கொள்றதுக்கோ நான் பெரிய சொல்றதுக்கோ உனக்கு அருகது கிடையாது, இடம் கிடையாது. ஃபஹ்பித் மின்ஹா, கெட் அவுட், வெளியே போ. ஃபஹ்ருஜ், வெளியே கிளம்பு. இன்னக்க மின ஸாகிரீன், நீ ரொம்ப கேவலம் ஆயிட்ட, போ வெளியே போ அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு ஷைத்தான அல்லாஹ் வெளியாக்கிட்டு, வெளியாகும் போது ஷைத்தான் கேக்குறான், அப்படியா யா அல்லாஹ் என்ன வெளியாக்கிட்டியா சொர்க்கத்தை விட்டு, அன்லீரினிலா யௌமி யுபஸூன், எனக்கு அப்படின்னா என்னுடைய ஹயாத்தை வந்து கியாமத்து நாள் வரைக்கும் மக்கள் எல்லாம் உயிரோடு எழுப்பப்படும் வரை என்னோட ஹயாத்தை நீடிச்சு வை, எனக்கு அவகாசம் கொடு, நான் கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறான். அல்லாஹ் சொல்றான், இன்னக்க மினல் முந்தரீன், போ நீ கியாமத்து நாள் வரைக்கும் இரு, நீ என்னென்ன பண்ணுவே பண்ணு அப்படின்னு அல்லாஹ் பெர்மிஷன் கொடுக்குறான். கொடுத்த பிறகு ஷைத்தான் சொல்றான், கால ஃபபிமா அகவைத்தனி, யாரெல்லாம் என்ன நீ கேவலப்படுத்திட்ட, சவால் விடுறான், ஃபபிமா அகவைத்தனி, என்ன நீ கேவலப்படுத்திட்ட, அதனால நான் என்னத்தினா பண்ணுவேன், எந்த ஆதமின் காரணமாக என்னை கேவலப்படுத்தினாயோ, அக்கோதன்னும் சிராத்தக்கள் முஸ்தகையும், அவன் ஆதமும் ஆதமுடைய பிள்ளைகளும் நடக்கக்கூடிய எல்லா பாதைகளிலும் நான் குறுக்க போய் உட்காருவேன். சும்மல் ஆத்தி என்ன பயணி ஐதியும், பிறகு அவருடைய முன்புறத்தில் இருந்தும், ஒமின் ஹல்ஃபியும் அவருடைய பின்புறத்தில் இருந்தும், வான் ஐமானியும் வளப்புறத்தில் இருந்தும், வான் ஷமாயிலியும் இடப்புறத்தில் இருந்தும், நாலா புறத்திலிருந்து சூழ்ந்துட்டான வழி எடுப்பேன். எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கான் பாத்தீங்களா, செய்யறானா இல்லையா இல்லீங்களா, இல்லங்க அப்படிலாம் இல்லங்க, அப்படிதான் உங்களுக்கு கபர் கட்டிடலாங்க அவளியாவாக்கி, சரிதானே இல்லையா. அல்லாஹ் சவால் விடுறான், அவர்கள் முன்புறத்திலிருந்து பின்புறத்தில் இருந்தும், வலப்புறத்திலிருந்து இடப்புறத்தில் இருந்தும், நாலாபுறத்தில் இருந்தும் அவர்கள் நான் வழிகெடுப்பேன். ஒலா தஜிது அக்சரகும் ஷாக்கிரீன், பெரும்பாலான அவர்களை நீ அவர்களை நன்றி கெட்டவர்களாகத்தான் பார்ப்பாய். யார் சொல்றா, சைத்தான் வழி சொல்றான் பாருங்க, அல்லாஹ் சவால் விடுறான், நீ என்ன கேவலப்படுத்திட்டல்ல இந்த ஆதமின் காரணமாக, நான் இதுக்கு என்ன பண்ணுவேன், சிராத்தக்கள் முஸ்தகீம், அவர்கள் எதையெல்லாம் நேரான பாதை என்று நினைத்து செல்கிறார்களோ அத்தனை பாதையில் நான் குறுக்க வந்து உட்காருவேன். உட்கார்ந்து அவர்கள் முன்புறத்திலிருந்தும் பின்புறத்திலிருந்தும் வடப்புறத்திலிருந்து இடப்புறத்திலிருந்தும் நாலா புறத்திலிருந்து சூழ்ந்து அவர்களை வழிகெடுப்பேன். ஷாக்கிரின், அவர்களை பெரும்பாலானவர்களை நன்றி கேட்டோம்னா பார்ப்பேன். யார, ஆதமுடைய மக்களை நீ நன்றி கேட்டவனா தான் பார்ப்பாய். எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கா பாருங்க. ஏன் நன்றி கெட்டவங்க வார்த்தை பயன்படுத்துற சகோதரர்களே, எப்போ ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்யறானோ அவன் அல்லாவுக்கு மாறு செய்யறான், அல்லாவுக்கு மாறு செஞ்சா அல்லாவுக்கு நன்றி கெடுத்தனமா நடக்கிறான். அல்லாஹ் கொடுத்த எல்லா ஞாபகத்துகளையும் அனுபவிச்சுக்கிட்டு, அல்லாஹ் கொடுத்த பூமியில வாழ்ந்துகிட்டு, அல்லாஹ் கொடுத்த காற்றை சுவாசிச்சுக்கிட்டு, அல்லாஹ் கொடுத்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு, அல்லாஹ் கொடுத்த எல்லா ஞாபகத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு அந்த அல்லாவுக்கு மாறு செய்யும் பொழுது இவன் அல்லாவுக்கு நன்றி கெட்டவனாக மாறுகின்றான். சொல்றான், அவர்களை பெரும்பாலானவர்களை நீ நன்றி கேட்டவனாக பார்ப்பாய். அல்லாஹ் அதுக்கு என்ன பதில் சொல்றான் பாருங்க, கால குறைஞ்ச், முதல்ல வெளியே போடா, உன வெளியே போனதுக்கு அப்புறம் சவால் விட்டு உட்கார்ந்து கால குறைஞ்சு மின்ஹா, வெளியே போ. மதுமூமம் மதுஹூரா, கேவலப்பட்டவனாக இழிக்கப்பட்டவனாக பழிக்கப்பட்டவனாக வெளியே கிளம்பு. லமன் தபியாக்க மின்ஹும், நிச்சயமா நீ சொல்றபடி யாராவது உன் பேச்சை கேட்டு உன்னை பின்பற்றி நடந்தால், அம்ல அன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மாயின், அவங்க அத்தனை பேரையும் உன்னையும் சேர்த்து நரகத்தை நிரப்புவேன். நான் இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறமும் உன் பேச்சுதான் பெருசுன்னு கேட்டு யாராவது உன் பேச்சு பின்னாடி வந்தாண்டா, உன்னையும் அவர்களையும் சேர்த்து நரகத்தில் நிரப்புவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அனுப்பிட்டான். அனுப்பின பிறகு இங்க ஆதம் அலைஹிஸ் ஸலாத்து வச்சு இவ்வளவு பெரிய ஒரு பரபரப்பு நடந்து போச்சு. ஷைத்தான் வந்து மலக்குமாரெல்லாம் ஒல்லிமா இருந்தவன் அல்லாவுடைய எதிரியாக அல்லாவால் சபிக்கப்பட்டதா மாறி அல்லா வெளியே போன்ட்டான், கெட்ட விட்டுட்டான். இப்ப அல்லா ஆதம் அலைஹிஸ் ஸலாத்து பார்த்தோன்னா, யா ஆதம், ஆதமே, உஸ்குன் அன்தவ ஜௌஜுக்குல் ஜன்னா, நீங்களும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்தில் வசியுங்கள். மனைவி எங்கிருந்து வந்தாங்க, அல்லா எதிரி யார்தான் படைச்சிருக்கான், ஆதம் அலைஹிஸ் ஸலாம் படைச்சா, மனைவி எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ் ஸலாத்து அல்லாஹ் படைச்சு ஆதமே சொர்க்கத்துக்கு போங்க அப்படிங்கிறான், ஹதீஸ்ல வருது. சொர்க்கத்துக்கு போங்க, ஆதம் சொர்க்கத்தில் இருக்க போங்க, இவங்களெல்லாம் சைத்தான் இப்ளீஸ், நீங்க சொர்க்கத்துக்கு போங்க அப்படிங்கிற அல்லாஹ். ஆதம் அலி இஸ்லாம் சொர்க்கத்துக்கே போகாம அப்படியே உட்கார்ந்துருக்காங்க சுகமா. என்னடா இது, ஒரு வாழ்க்கையில ஒரு விறுவிறுப்பு இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல. சொர்க்கத்தையே அல்லாஹ் கொடுத்தா கூட அங்க அவருக்கு ஆதம் அலி இஸ்லாத்துக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படல. அல்லாஹ் பார்த்தா ஆஹா மேப்பிடியார் வேற ஒண்ணு எதிர்பார்க்கிறாரு, இவருக்கு சொர்க்கத்தையே கொடுத்தா கூட இன்னொன்னு எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு அல்லாஹ் கண்டுபிடிச்சான். கண்டுபிடிச்சு ஆதம் அலி இஸ்லாத்து வலாம் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அதற்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஆதம் அலி இஸ்லாத்து இன்னல்லாஹ ஹலக்க ஹவ்வா மின் திலாய் அலா ஷமாலி அலா ஷிமாலிஹி வஹுவ நாயிமுன். ஆதம் அலி இஸ்லாத்து வலாம் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன பண்றான், அவங்களுடைய இடது பக்கம் இடதுபுற விலா எலும்பிலிருந்து கடைசி விலா எலும்பு சின்ன எலும்பு கோண எலும்பு அந்த கோண எலும்புலேருந்து எடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹவ்வா அலைஹி ஸலாத்தை படைக்கிறான். கோண எலும்புலேருந்து படைச்சதுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா யுஹன்னாஸ் மக்களே இத்தகு ரப்பக்கும் உள்ளதி. இது அல்லாஹ் குரான்ல சொல்றான், யா யுஹன்னாஸ் மக்களே இத்தகு ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக்க மின்ஹா ஜௌஜஹா. நபியே உங்க மக்களே உங்களுடைய அல்லாவை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள், இத்தக்கும் ரப்பக்கும் உள்ளதி உங்க ரப்பை அஞ்சு கொள்ளுங்கள், அல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா அவன் தான் உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான், ஓ ஹலக்க மின்ஹா ஜௌஜஹா அந்த ஆத்மாவிலிருந்து தான் அவருடைய ஜோடியை படைத்தான். அந்த ஆத்மாவிலிருந்து தான் யார் ஆதம் அலைஹிஸ் ஸலாம் சொல்றான் அல்லாஹ், அவருடைய ஆத்மாவிலிருந்து தான் ஜௌஜஹா அவருடைய மனைவியை படைத்தான். பிறகு அவர் ரெண்டு பேரிடத்திலும் இருந்து ஏராளமான ஆண்களையும் ஏராளமான பெண்களையும் அவன் படைத்தான். அப்படிப்பட்ட அல்லாவை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். இந்த ஆயத்தை பெரும்பாலும் நிக்கா குத்துபால ஓதுவாங்க, பொருத்தமான இடம்ல நிக்கா குத்துபால நபிசுல்லா அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதுவாங்க, யா யுஹல்லதி யா யுஹன்னா சுத்தக்கும் ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, மக்களே அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள், அந்த அல்லாஹ் தான் உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான், ஹலக்க மின்ஹா ஜௌஜஹா அதிலிருந்தான் அவருடைய மனைவியை படைத்தான், வஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கசீரம் வநிசாஆ பிறகு அவர்கள் ரெண்டு பேரிடத்திலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் படைத்தான் பரவினான், அந்த அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள் சொல்ற அந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் நிக்கா மஜ்லிஸ்ல ஓதுவாங்க. ஹைர், இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விலா எலும்புனால ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சதுனால நபிசல்லாஹு சொல்றாங்க, நல்லா புரிஞ்சுக்கப்பா, இஸ்தௌசு பின் நிசா ஹைரன், நீங்க பெண்கள்ட்ட நல்லதே நாடுங்க, நல்ல விதமா நடந்துங்க, சாஃப்டா நடந்துங்க பெண்கள்ட்ட. நீங்க நம்ம ஆண்கள்ட்ட பெரும்பாலும் முசீபத் தெரிஞ்சா அது ஆணாதிக்கம், நான் ஆம்பளையாக்கும் அப்படிங்கிற அந்த ஆணாதிக்கம் ரசூலுல்லாஹ் அதை காலில் போட்டு மிதிக்க சொல்றாங்க. ஒரு மூமினுக்கு ஆணாதிக்கம் இருக்கக்கூடாது, பெண்களுக்குள்ள உரிமையை கொடுக்கணும், பெண்களுடைய உணர்வுகளை மதிக்கணும், பெண்களை பெண்களா மதிக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்தௌசு நிசா பி நிசாய் ஹைரன், பெண்களிடத்தில் நீங்கள் நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள், நல்லா புரிஞ்சுங்க. இன்னல் மரத்தை நம்ம நினைக்கலாம், அப்படிலாம் சொல்றீங்க ஹசரத், பொம்பளை அன்பா நடத்துங்க உணர்வு மதிக்கணும், ஆனா எனக்கு ஒரு மூதையை வந்து மாட்டி இருக்குது, எந்த மாதிரி மூதையை? சில பேர் வேகமா தலையிட்ட, ஆமா ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி, எனக்கு ஒரு மூதையை மாட்டுது, அதுல எப்படி ஹசரத் நான் நடந்துக்கிறது, அது அன்பாவ நடந்துக்க முடியும், அந்த மாதிரி மூதையை எனக்கு மாட்டிருது அப்படின்னு நீங்க புலம்புனீங்கன்னா அதுக்கு ரசூலா பதில் சொல்றாங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்க. இன்னல் மரத்தை ஹுலிகத்து மின் திலாயின், பெண்ணானவள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கோணலான விலா எலும்பினால் படைக்கப்பட்டவ. அவன் அப்படித்தான் இருப்பான், கோணலா தான் இருப்பான். நீ 100% பெர்ஃபெக்டா இருந்து எதிர்பார்த்தா உனக்கு உலகத்துல எந்த பொண்ணுமே கிடைக்காது, அவள்கிட்ட சில நிறைவுறைகள் இருக்கத்தான் செய்யும், அவள்கிட்ட சில ஏன்னா கோணலான எலும்பினால் படைக்கப்பட்டவ. நீ அப்படியே வச்சு வேலை வாங்கினா அப்படியே வச்சு சந்தோஷமா வந்துட்டு போயிடலாம், இல்ல இல்ல நான் பெர்ஃபெக்டா நிமித்தினோம் நிமித்தினா பட்டுன்னு உடஞ்சு போயிடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ அவளை பெர்ஃபெக்டா நிமித்தணும், என் மனைவி அப்படியே திருத்தி காட்டுறதுக்கா திருத்த முடியாது, பட்டன் உடஞ்சி போயிடும், அவங்ககிட்ட சில நிறைவுகள் இருக்கத்தான் செய்யும், அப்படியே வச்சு நீ வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்படி சொன்ன உடனே வருவாங்க இந்த பெண் இயக்கவாதிகள், பாத்தீங்களா இஸ்லாத்துல வந்து பெண்களை எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாருங்க, பொம்பளைங்களுக்கு கோண புத்தியா தான் இருக்குமா, பொம்பளைங்க கோணலா தான் இருப்பாங்களா, சரிப்படுத்தவே முடியாதா, இஸ்லாம் எவ்வளவு கேவலப்படுத்து பாருங்க பெண்களை அப்படின்னு வருவாங்க. ஆனா அவங்கள்ட்ட பிக்கதான் சொல்லுவாங்க, இந்த லேடி சைக்காலஜி இருக்குது பாருங்க, அவங்க வந்து ஈஸியா டிப்ரெஷன் ஆயிடுவாங்க, லேடி சைக்காலஜி இருக்குது பாருங்க, அவங்க ஈஸியா வந்து ரொம்ப சென்டிமெண்டா இருப்பாங்க, இதெல்லாம் சொல்லுவான். அதாவது இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதை அப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவான், இஸ்லாம் வந்து கோணல் புத்தினால் படைக்கப்பட்டவப்பா அவள்கிட்ட கொஞ்சம் கோண புத்தி இருக்கதாப்பா செய்யண்டா, இது பெண்ணடிமை தனங்குவான். ஆனா அவன்கிட்ட பார்த்தா திஸ் இஸ் லேடி சைக்காலஜி. அது என்னப்பா லேடி சைக்காலஜி? அப்ப ஆண்கள் பெண்கள் சமம் தாக்கா, ஏன் லேடி சைக்காலஜி தனியா பிரிக்கிற? அவங்க ஈஸியா வந்து நர்வஸ் ஆயிடுவாங்க, ஈஸியா வந்து ரொம்ப சென்டிமெண்டா யோசிப்பாங்க, அப்ப ஆம்பளை அப்படி யோசிக்க மாட்டானா? அப்ப நீ வித்தியாசம் காட்டுறல, அனுபவத்தை அனுபவ ரீதியா பாக்குறல, பெண்களுக்குன்னு சொல்லி சென்டிமெண்ட் இருக்கும், அதிகமா இருக்கும், ஈஸியா வந்து டிப்ரெஷன் ஆவாங்க, ஈஸியா வந்து நர்வஸ் ஆவாங்க, ஈஸியா வந்து உணர்ச்சி வசப்படுவாங்க, அவங்க சைக்காலஜிக்கலோட ஆண்களோட வித்தியாசப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் இங்கிலீஷ்ல சொன்னா ஓகேயா, தமிழ்ல இல்லப்பா பொம்பளைக்கு அவளுக்கு வித்தியாசம் இருக்குது, பொம்பளை வந்து ஆம்பளை விட்டு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருப்பா, அவ புத்தி கொஞ்சம் கோணமானலா தான் இருக்கும், ஆஹ் இல்ல பெண்கள் கேவலப்படுத்துறது. இன்னைக்கு பெரிய பெரிய சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க, மேல் சைக்காலஜி என்பது வேறு, ஃபீமேல் சைக்காலஜி என்பது வேறு, பெண்கள் ஆண்களுடைய குணம் வேறு, பெண்களுடைய குணம் வேறு. ஆம்பளை எந்த விஷயத்தையுமே வந்து ஈஸியா வந்து எடுத்துப்பான், அவன்கிட்ட வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும், பெண்கள்கிட்ட ஸ்டெபிலிட்டி இருக்காது. அப்ப இது பெண்களை கேவலப்படுத்துறது இல்லையா? ஆகவே சகோதரர்களே, எந்த ரூபத்தில் பார்த்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண்களையும் பெண்களையும் வித்தியாசப்படுத்தான் படைச்சிருக்கிறான், வித்தியாசமா தான் படைச்சிருக்கிறான். அதை நம்ம வந்து வெளியில சொல்றதுக்கு வேணும், ஆண்களும் பெண்களும் ஈக்குவல், அப்படியே ஜெண்டர் டிஃபரெண்ட் கூடாது, எல்லாம் ஜெண்டர் வித்தியாசம் கூடாது, பாலின பாகுபாடு கூடாது, ஆண்கள் பெண்கள் எல்லாம் சமம் அப்படின்னு வெளியில பேசுறதுக்கு வேணா ரொம்ப அழகா இருக்கலாமே தவிர, யதார்த்தம் என்ன, இயற்கை என்னன்னு பார்க்கும் பொழுது சகோதரர்களே, பெண்கள் பெண்கள் தான், ஆண்கள் ஆண்கள் தான். அல்லாஹ் பெண்களை காட்டிலும் ஆண்களைத்தான் நிர்வாகிகளா நியமிச்சிருக்கின்றான், அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அப்ப அந்த அடிப்படை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய விலா எலும்பில் இருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச உடனே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க பெண்களும் அப்படியே இருப்பாங்க. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல அழகா சொன்னாங்க, லௌலா பனு இஸ்ராயில், லௌலா பனி இஸ்ராயில் லம் யஹ்னஸில் லஹம், பனி இஸ்ராயல்கள் மட்டும் இந்த உலகத்துல வந்திருக்கலன்னு சொன்னா நீங்கள் உண்ணக்கூடிய கறி கெட்டு போகவே கெட்டு போயிருக்காது, உண்ணக்கூடிய இறைச்சி இருக்குது இல்லையா, இறைச்சி கெட்டு போயே கெட்டு போயிருக்காது. உலவுலா ஹவ்வா, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இந்த உலகத்துக்கு வராம இருந்தாங்கடா, லம் தஹன் உன்சா ஜௌஜஹா, எந்த ஒரு பெண்ணுமே தன்னுடைய கணவனுக்கு மாறு செய்ய மாட்டாள், செய்திருக்க மாட்டாள் அப்படின்னாங்க. என்ன அர்த்தம்? பனு இஸ்ராயல்கள் மட்டும் இந்த உலகத்திற்கு வந்திருக்கவில்லை என்றால் லம் தஹ்னஸில் லஹமோ, நீங்கள் உண்ணக்கூடிய இறைச்சி கெட்டே போயிருக்காது, எப்ப பத்து நாளைக்கு எடுத்து பிறகு சாப்பிட்டாலும் அப்படி ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கும். என்ன அர்த்தம் இதுக்கு? பனி இஸ்ராயலுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மண்ணு செல்வான்னு சொல்லி வானத்திலிருந்து ரிஸ்க் இறக்குறான், மண்ணு செல்வான்னு சொல்லி ரிஸ்க் இறக்குறான் வானத்திலிருந்து. அவங்க செங்கடலை கடந்து வர்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து சேர்ந்து செங்கடலை தாண்டி வரும்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த வாதிய தீஹுங்கிற இடம், இப்போ கெய்ரோல இருக்குது, கெய்ரோல இருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தூரத்தில் ஈஜிப்துல வாதிய தீஹுங்கிற இடம் இருக்குது, அங்கதான் இறங்குறாங்க. அங்க தண்ணி கேட்கறாங்க, அல்லாஹ் ஃபத்ரிபி அசாக்கல் ஹஜர், மூசா அலைஹிஸ்ஸலாத்து உங்களுடைய அசா வச்சு ஒரு கல் அடிங்கிறான், அதுல இருந்து 12 ஊற்றுகள் கிளம்பிச்சுங்க, அந்த ஊற்றுகள் இன்னைக்கு இருக்குது கெய்ரோல, இன்னைக்கு ஹயாத்தா இருக்குது. அந்த வாதிய தீஹுங்கிற இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வானத்திலிருந்து இவங்களுக்கு படிசிலர்களுக்கு மண்ணு செல்வா என்று சொல்லக்கூடிய இறைச்சியையும் இனிப்பு பதார்த்தத்தையும் அல்லாஹ் இறக்குறான். இவன் சாப்பிட்டுட்டு அல்லான் இருக்க வேண்டாமா? அல்லாஹ் தரம் சாப்பிட்டு, ஆனா இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான்டா, இவனுடைய கோண புத்தி அந்த இறங்கின இறைச்சி அப்புறம் ஃப்ரெஷ்ஷா இறங்கும், புரிச்ச கறி மாதிரி இறங்க முடித்துருது, ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டு இன்னைக்கு இறங்க அல்லாஹ் நாளைக்கு இறங்க மாட்டானா அப்படி இருக்க கூடாதா? ஆனா மனிதனுடைய கோண புத்தி என்ன பண்ணிட்டான், அந்த இறைச்சியை பூரா சேமிச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டான், இறைச்சியை பூரா சேமிச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டான். என்னைக்கு அவன் அல்லாஹ் இறக்கி அந்த மண்ணு செல்வாவை சேமிச்சு வைக்க ஆரம்பிச்சானோ, அன்னையிலிருந்து தான் கறி என்பது கெட்டு போக ஆரம்பிச்சது, சேமித்து வைக்கும் கறி கெட்டு போக ஆரம்பிச்சது. இதுதான் ரசூலா சொல்றாங்க, பனி இஸ்ராயல்கள் மட்டும், புகாரோட அதிசல வருது, பனி இஸ்ராயல்கள் மட்டும் இந்த உலகத்திற்கு வந்திருக்கவில்லை என்றால் லம் யஹ்னஸில் லஹமோ, நீங்கள் உண்ணக்கூடிய கறி இறைச்சி ஒருபோதும் கெட்டு போயிருக்காது. அதே மாதிரி லௌலா ஹவ்வா, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கலன்னு சொன்னா லம் தஹுனில் உன்சா லி ஸௌஜிஹா, எந்த பெண்ணும் தன்னுடைய கணவனுக்கு மாறு செய்திருக்க மாட்டாள். அப்ப ஒரு பெண் கணவனுக்கு மாறு செய்யறா அப்படின்னு சொன்னா அது காரணம் யாருதான்? நம்முடைய அம்மா, நம்முடைய அம்மா சீமாட்டி இருந்தாங்களே அப்பா அம்மா, அந்த அம்மா தான் காரணம். அவங்களுடைய குணம் அப்படி இருந்ததுனால உலகத்தில் எல்லா பெண்களுடைய குணமும் அப்படி ஆயிடுச்சு. நபிசல்லா சொல்றாங்க, அவங்க என்ன குணம் பண்ணிட்டாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவங்க ரெண்டு பேரையும் படைச்ச பிறகு சொர்க்கத்துக்குள்ள போக அனுப்பி விட்டான். சொர்க்கத்துக்குள்ள போய் சந்தோஷமா இருக்கிறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும், சந்தோஷமா இருந்துட்டு போக வேண்டியதானே. ஆனா இப்லீஸ் விடமாட்டான், ஷைத்தான் விடமாட்டான், வழி எடுக்கணும்னு வாக்குறுதி அழிச்சுட்டான், அல்லாஹ் சவால் விட்டுட்டான், அந்த சவால் நிறைவேற்றணுமா இல்லையா? இப்லீஸ் என்ன பண்ணா சொர்க்கத்துக்குள்ள போயிட்டான். சில அறிவிப்புகள் இருக்குது பாம்பின் ரூபத்தில் உள்ள போனான் அப்படின்னு சொல்லி, அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாம்பு எங்க பார்த்தாலும் அடிங்கன்னு சொன்னாங்க, பாம்பின் ரூபத்தில் உள்ள சொர்க்கத்துக்குள்ள போயிட்டான். உள்ள போன உடனே அங்க நேர ஹவ்வா அம்மாட்ட போய், நேர அங்கதான் போறான், ஹவ்வா அம்மாட்ட போய் சொல்றான் பாருங்க, அல்லாஹ் என்ன சொன்னான்னு சொல்லி, ஆதம் முஸ்குன் அன்தவ ஜௌஜிகள் ஜன்னா, அல்லாஹ் சொன்னா ஆதமே நீயும் மனைவியும் சொர்க்கத்தில் இருக்க, குலாமினோ ஐசு ஷியத்துமா, எவ்வளவு விருப்பமோ என்னென்ன விருப்பமோ எல்லாம் புது விளையாடுங்க, நல்லா அனுபவிங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, ஒலா தக்ரபா ஹாதி ஷஜரத்தை, ஆனா அந்த குறிப்பிட்ட மரத்தை மட்டும் நெருங்காதீங்க, அவங்க போனீங்க நீங்க அநியாயக்காரரா மாறிடுவீங்க. அல்ல சோதனை. அந்த மரத்துல மட்டும் என்ன இருந்துச்சு அப்படி, அந்த மரத்துல மட்டும் என்ன இருந்துச்சு, அல்லாத அறிவா அல்ல சோதனை முடிவு பண்ணிட்டான், சில விஷயங்கள் நடத்தணும் அல்ல முடிவு பண்ணிட்டான், அதுக்கேற்ற மாதிரி காரியங்களை அல்ல காய் நகர்த்துறான். மனித இயல்பு அப்படிதான். அல் இன்சான அதுவும் லிமா ஹரிசு, அரபில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அல் இன்சான ஹரிசு லிமா முனியா, அரபில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. மனிதன் எதை விட்டு தடுக்கப்படுகிறானோ அதன்பால் பேராசை கொள்வான். மக்காப்பள்ளியில் ஒருத்தர் வர்றாரு திடீர்னு, ஒரு ஃபாரினர் வர்றாரு, நான் பள்ளியை ஃபுல்லா சுத்தி பார்க்கணுங்க அப்படிங்கிறாரு. ஆ சுத்தி பாருங்க, நல்லா பாருங்க, ஆனா அந்த கடைசியில் ரூம் இருந்து அங்க மட்டும் போயிடாதீங்க. எங்கதான் பண்ணி பாரு முதல்ல மனசு இயல்பு தான். நான் அதை சொல்லணும்னு வச்சுக்கங்க, அது பாட்டு சுத்தி பாப்பா போயிடுவாரு. உங்க வீட்டுக்கே ஒருத்தர் வர்றாரு, புதுசா வீடு வாங்கிருக்கலாமே, அங்க பாக்கலாமா, ஆ பாருங்க எல்லாம் பாருங்க, ஆனா அந்த கடைசியில் டாய்லெட் மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு நான் நேரம் அங்கதான் பண்ணி பாரு டாய்லெட் தான் பண்ணி. நீங்க சொல்லன்னு சொன்னா அவர் பாடு சுத்தி பார்த்துட்டு போயிடுவாரு. மனித இயல்பு இது. ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, ஒரு டாக்டர் வந்து மருந்து கொடுத்துட்டு இந்த மருந்தை சாப்பிடும் என்ன வேணாலும் நினைச்சுக்க, எதை நினைக்காத, குரங்க மட்டும் நினைக்காதுன்னு சொன்னா மருந்து சாப்பிடும் யார் தான் ஞாபகத்துக்கு வரும். ஒண்ணுமே சொல்லல, குரங்கு நினைக்க போறது இல்ல, ஆனா குரங்க நினைக்காதுன்னு சொல்லிட்டா கரெக்டா டாக்டர் என்ன சொன்னாரு, ஆமா குரங்க குரங்கே நினைக்கூடாதுன்னு சொன்னாரு. குரங்குக்கு இந்த மருந்துக்கு என்ன சம்பந்தம், குரங்கு என்ன பண்ணுச்சு, இப்படி குரங்க பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இது யாருடைய குணத்திலிருந்து ஆரம்பிச்சது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஆரம்பிக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிக்கிறதுக்காக சொல்றான், ஒலா தக்ரபா, அந்த மரத்தை மட்டும் நெருங்காதீங்க, அல்லாஹ் சொல்லி இருந்தா சொல்லாம இருந்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்க போக போறது இல்ல. என்ன அல்லாஹ் சொன்னதுனால இயல்பு, அது அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய விதி எல்லாமே தக்தீர், இப்படிதான் நடக்கணும்னு சொல்லி அல்லாஹ் சொன்னா ஒலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத்த ஃபதகூனா மினல் ழாலிமீன், அந்த மரத்துக்கிட்ட மட்டும் போகாதீங்க, போனா நீங்க வெளியிட்டவங்களா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டான். சொன்னவனே இப்ப மேற்படியா உள்ள போறான், ஷைத்தான் அவர்களுக்கு உள்ளத்திலே குழப்பத்தை ஏற்படுத்த ஆரம்பித்தான். அங்க போய் உட்கார்ந்து ஷைத்தான் போய் குழப்பத்தை ஏற்படுத்தினான். என்ன சொன்னா, கால மா நஹாக்குமா ரப்புக்குமா, உங்க ரப்பு ஏன் தெரியுமா அந்த மரத்துக்கிட்ட போகாதீன்னு தடுத்தான், உங்க ரப்பு அந்த மரத்துக்கிட்ட போகாதீன்னு ஏன் தெரியுமா தடுத்தான், அந்த ஹாதிகி சஜரத்தி இல்லா அந்த கூனா மலக்கை, நீங்க அங்க போனீங்கன்னா அந்த மரத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் என்னவா மாறிடுவீங்க, மலக்கா மாறிடுவீங்க. இப்படி மனுஷனா இருக்கிறீங்க நீங்க, அந்த பழத்தை அந்த மரத்துல போய் அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க மலக்கா மாறிடுவீங்க. ஹவு தக்கூனா மினல் ஹாலிதீன், அல்லது நீங்க நிரந்தரமா சொர்க்கத்தில் இருந்துருவீங்க. அப்படி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் உங்களை தடுக்கிறான். நீங்க மலக்கா ஆயிடக்கூடாது அல்லது நிரந்தரமா சொர்க்கத்தில் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சைத்தான் அல்லாஹ் உங்களை தடுத்துட்டான். அப்படின்னு இவன் போய் என்ன பண்ணா, சைத்தான் போய் அவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தினான். குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு எடுத்தானா, காசமகுமா ரெண்டு பேருக்கு சத்தியம் பண்ணி சொன்னா, என்ன இலக்குமா லவினன் நாசஹேன், நான் உங்களை வெல்விஷருங்க, நான் உங்களுக்கு தீங்கு சொல்லுவேனா, லவினன் நாசஹேன், நான் உங்களை வெல்விஷர், காசமகுமா சத்தியம் பண்ணி சொன்னா, நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், என்ன இலகுமா லக்குமா லமின நாசஹேன், நான் உங்களுக்கு நல்லது நடக்கூடியவன், உங்களை வெல்விஷர், உங்க நல்லதுக்காண்டி சொல்றேன். அதோடு நிறுத்தாம ஃபதல்லாஹுமா பிஹுரூர், மேல அவங்களை பிரஷர் பண்ணி குழப்பத்தை ஏற்படுத்தலாம், வழிகெடுத்தான். கடைசியில் ஜெயிச்சது யாரு தான், சைத்தான் ஜெயிச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவ்வளவு சொல்லி சொல்லி பார்த்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒதுங்கிட்டாங்க, நேரா வந்தான் மெயின் சுவிட்ச் கிட்ட. மெயின் சுவிச் யாருங்க, ஹவ்வா மட்டும் வந்தான். வந்து ஏமா புருஷன் தான் விளங்க மாட்டேங்கிறாரு, கேட்க மாட்டேங்கிறாரு, நீயா நான் சொல்றது கேளு, நீயா நான் சொல்றது கேளு, இது நீங்க இதை மட்டும் ஒரு முறை சாப்பிட்டு பாரு, அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாரு, நீ ட்ரை பண்ணி பாரு, உன் புருஷன் தான் விளங்க மாட்டது, நீயா புரிஞ்சுக்க, எப்பவுமே நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பொம்பளை புருஷனை குறை சொன்னா போதும் அவளுக்கு சந்தோஷமாயிடும், உன் புருஷன் விளங்காது, ஆமாமா அதுக்கு அது தெரிஞ்சது தானே, அது உதவி விளங்காத உதவிதான். அந்த சூழ்ச்சியை சைத்தான் கையாண்டா, உன் புருஷனுக்கு புரிய மாட்டேதும் எவ்வளவு சொன்னாரோ, நான் நீ கேளு, நீ சாப்பிட்டுதான் பாரு அப்படின்னு நம்பியா. இந்த அம்மா சாப்பிட்டாங்க, சாப்பிட்டதுன்னு இருந்தாங்களா நேரம் போய், என்னங்க நீங்க என்ன அற்புதமா இருந்துச்சு தெரியுமா, அவர் நல்ல மனுஷங்க, நமக்கு நல்ல சொல்றதுதானே வந்திருக்காரு, நீங்க என்ன தேவையில்லாம் அவர் சந்தேகப்படுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவரை, ஏன்னா அல்லாஹ் சொல்றான் பாருங்க குர்ஆன்ல, இன்ன கைத குன்ன அலீம், ஷைத்தானுடைய சூழ்ச்சியை பத்தி சொல்லும் பொழுது, இன்ன கைன கைத ஷைத்தானி காண வைஃபா, ஷைத்தானுடைய சூழ்ச்சி ரொம்ப பலகீனமானதுங்கிறான் அல்லாஹ், ஷைத்தானுடைய சூழ்ச்சி ரொம்ப பலகீனமானது. ஆனா இன்ன கைத குன்ன அலீம், பெண்களே உங்களுடைய சூழ்ச்சி மகத்தானது. அதே வார்த்தை கைதுங்கிற கைதுனா சூழ்ச்சின்னு அர்த்தம், சைத்தானுடைய வேற வேற இடத்துல அல்லாஹ் சொல்றான், சைத்தானோட சூழ்ச்சி சொல்லும்போதுதான் சின்ன கைது சைத்தானி காண வைஃபா சைத்தானோட சூழ்ச்சி ரொம்ப பலகீனமானதுங்கிறான். ஆனா பெண்களுடைய சூழ்ச்சி எடுத்துக்கிட்டா அதையும் மகத்தானது அப்படிங்கிறான். சைத்தானால சாதிக்க முடியாதான் யாரால சாதிக்க முடியும்? பெண்களால் சாதிக்க முடியும். அல்ல சொல்றான், ஏன்னா ஒரு பெண் நல்லவளாக இருந்தால் உலகத்துக்கே நல்லது கிடைக்கும். ஒரு பெண் தீவளாயிட்டா உலகத்துக்கே அவளால் தீங்கு கிடைக்கும், தீங்கு நடக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றவங்க, ஒரு அண்ணன் தம்பிங்க சொல்ற நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு உதாரணம் விளங்கத்துக்கான சொல்றேன். ஒரு அண்ணன் தம்பிக்கு ரெண்டு பேர் பகுதி பாக பிரிவினை பிரிக்கும் போது, பங்கு பிரிக்கும் போது ரெண்டு பேரும் சண்டை வந்துருச்சு. புதுவா வரும்ல பாப்பா மூத்தா விட சொத்தை பிரிக்கும் போது அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தோடனே அந்த பெரிய அண்ணன் இருக்காரு அண்ணன் எப்பவுமே வந்து புதுவா அண்ணனா இருக்கிறவங்க அண்ணன் ஆகும் அப்படின்னு சொல்லி நல்லதெல்லாம் அவர் எடுத்துட்டு தம்பி மாதிரி அப்படி தள்ளி விட்டுருவாங்க. அந்த மாதிரி தள்ளி விட்டோம்னா தம்பிக்கு ரொம்ப கோவம், நம்ம அண்ணன் நம்மளை இப்படி ரொம்ப அநியாயம் பண்ணிட்டாரு, பாக பிரிவினை நேர்மையா நடந்துக்கல, நமக்கு மட்டமான பொருளை பூரா நம்மகிட்ட கொடுத்து நல்ல பொருளை பூரா அவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு கோவத்துல சண்டை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தூவு போடுவாங்கல்ல, ஆமா ஆமா அவங்க அண்ணன் இருக்காரு மோசமான ஆளு அப்படின்னு தூவு போட்ட உடனே ரெண்டு பேரும் நிரந்தர பிரிவினை ஆகி போச்சு. பேச்சுவார்த்தையே இல்ல, அண்ணன் தனியா எங்க இருக்கா தம்பி எங்க தனியா இருக்காரு. ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் அண்ணன் வர்றாரு தம்பியை பாக்குறதுக்கு, வீட்டுக்கு போன அந்த பொம்பளை ஒத்துக்கா சொல்லி கடைக்கு வர்றாரு, கடைக்கோ ஆபீஸ்க்கோ வர்றாரு. வந்தவொடனே தம்பி நல்லா இருக்கேப்பா, தம்பியை பார்த்து அண்ணனை பார்த்தா தம்பிக்கு அண்ணன் நல்லா இருக்கலானே எப்படி இருக்கீங்க அண்ணி எப்படி இருக்காங்க எப்படி விசாரிக்கிறாரு அவர் விசாரிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பழைய பாசம் வந்துடும், வருமா வராதா அண்ணன் கடை தெரிய வந்துட்டாவே வந்து சொல்றாரு, தம்பி எல்லாம் வீணா போச்சுப்பா, எல்லாம் பக்காப்பா சொத்து எல்லாம் அழிஞ்சு போச்சுப்பா, ரொம்ப நஷ்டத்துல போயிட்டேன், வியாபாரம் ரொம்ப கஷ்டமா போச்சு, புள்ள மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன், கல்யாணத்துக்கு வந்து காசே இல்லப்பா, நீ தான் இதை பார்த்து ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னா தம்பி இன்னும் உருகிடுவாரு. அப்படித்தானே அண்ணன் நம்மள்ட்ட ஹெல்ப் கேட்டு வந்துட்டாரு, நம்ம என்ன இப்படி சொல்றீங்க, நம்ம பிள்ளை நம்ம சில தைரியம் நல்லபடி கல்யாணத்தை நடத்தலானே, நீங்க போயிட்டு வர தைரியமா இருக்கணும் அப்படின்னு தைரியம் சொல்லி அனுப்பிடுவாரு. இப்ப சைத்தான் வந்து மனசுல போடுவாங்க, மனசுல டேய் அவர் யாரு தெரியுமா, 15 வருஷத்துக்கு முன்னாடி துரோகம் பண்ணவர் அவரு, உனக்கு மட்டமான சொத்தை போட்டு துரத்தி விட்டவர், உன்ன சொத்தே தரம் துரத்தினவர், இப்ப அவர் ஹெல்ப் பண்ண போறியா அப்படின்னு சைத்தான் உள்ளத்துல போடுவான். அதையும் மீறி சச்சா அது அப்ப செஞ்சாரு, இப்ப பாவம் கஷ்டப்படுத்து கேட்கிறாரு, நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சைத்தானுடைய சூழ்ச்சியை மீறி இவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நல்ல இடத்துக்கு வந்துருவாரு. வந்து வீட்டுக்கு போவாரு, வீட்டுக்கு போன உடனே வீட்டுக்கார மட்டும் சொல்லுவாரு, சந்தோஷமா இல்ல அண்ணன் வந்த செய்தி, அண்ணன் வந்தா நீ கடைக்கு அப்படியா வந்து என்ன சொன்னாரு, இந்த மாதிரி பாவம் ரொம்ப கஷ்டத்துல இருக்காராம் கடல்ல இருக்காராம், நான் சும்மா அரசு பஸ்ல கேள்விப்பட்டேன், பார்த்தா ரொம்ப சிரமத்தில் இருக்காரு பொழுதுறது, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுமா நகம்தில் அல்லா நம்ம நல்லா வச்சிருக்கிறோம், நம்ம வந்து ஹெல்ப் கேட்டாரு, நீங்க என்ன சொன்னீங்க, என்ன பண்ண நம்ம தன்னை கொடுக்கதானே செய்யணும் கொடுக்கலான் இருக்கிறேன் யதார்த்தமா சொல்லுவாரு. இது எல்லாத்தையும் கேட்ட அந்த அம்மா சொல்லுவாங்க, உங்க அண்ணன் கொடுக்கதான் செய்யணும், நீ கொடுக்க யார் செய்வாங்க, 15 வருஷத்துக்கு அப்படிங்கும் முடிச்சு எல்லாம் 15 வருஷத்துக்கு நீங்க மறந்துட்டீங்க, நான் மறக்கல அப்படிங்கும் எல்லாம் அவுட், அண்ணனாவது பொண்ணனாவது எல்லாம் அவுட். அப்ப அங்க சைத்தான் சூழ்ச்சி பண்ணா அதை உடச்சு தள்ளிட்டாரு. இங்க இது எப்போ அந்த பெண் உலக மோகம் உள்ள மார்க்கப்பட்டு இல்லாத தக்குவா இல்லாத பெண்ணாக இருந்தால், நல்ல இறைச்சம் உள்ள பெண்ணாக இருந்தால் இந்த 15 வருஷம் கேப்பே விழுந்திருக்காது. ஒரு நல்ல இறைச்சம் உள்ள பெண்ணாக இருந்தால் இந்த 15 வருஷம் கேப்பே வந்திருக்காது அவங்களுக்குள்ள. எங்க என்னதான் உங்க அண்ணங்க போய் பாருங்க அவங்களுக்கு செய்யுங்க, ஏதாவது அவர் செஞ்சது அவருக்கு அல்லாஹ் மத்தியில் உள்ளது, அல்லாஹ் கூலி கொடுப்பான், நீங்க அவரோட முகப்பத்தா இருக்க அன்பா இருக்க, இது மார்க்கப்பட்டுல தக்குவா உள்ள பெண் செய்யக்கூடிய வேலை. ஆனா அதே நேரத்தில் ஒரு மோசமான பெண்ணா இருந்தால் இதைத்தான் செய்வா, அதான் அல்லாஹ் சொன்னா இந்த கைத குன்னாலையும் பெண்களே நீங்க செய்யற சூழ்ச்சி மகத்தான சூழ்ச்சிமா, சைத்தானோட சூழ்ச்சியில பெருசுமா அப்படின்னா. ஹயர் அந்த அடிப்படையில தான் ஆதம் அலை சலாத்து இஸ்லாம் அவர்களை சைத்தான் என்ன பண்ணான்னு சொன்னா அவ்வா அலை வச்சு வழி எடுத்துட்டான். வழி எடுத்து முடிச்சாச்சு. இப்ப அல்லாஹ் சுபானத்துல சொல்றான் பாருங்க, பலம்மா தாக சஜரத்தை எப்போ அந்த மரத்தினுடைய கனியை சுவைத்தார்களோ பதத்திலகுமாத்துகுமா அவர்களுடைய உடைகள் எல்லாம் கலைந்து ரெண்டு பேருமே நிர்வாணம் ஆயிட்டாங்க. நிர்வாணமான தஃபிகா யக்ஸிபானி அலைஹிமா மின் பரக்கில் ஜன்னா, சொர்க்கத்துடைய அந்த இலைகளை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அது அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த அச்சம் அந்த என்ன சொல்றது அந்த மானம் அதெல்லாம் பெருசா தெரியல, ஏன்னா எல்லாம் மறைச்சு வச்சிருந்தா அவங்கள. இந்த சைத்தான் அவங்கள சாப்பிட வச்ச உடனே முதல் காரியம் என்ன, மானம் போயிடுச்சு அவங்களுக்கு. சைத்தான் அவங்கள மானத்தை வாங்கிட்டான். அல்லாஹ் சொல்றான் பதத் லஹுமா சௌஆத்துஹுமா, அவங்க ரெண்டு பேருடைய மானம் போய் வத்தஃபிகா யக்ஸிபானி அலைஹிமா மின் பரக்கில் ஜன்னா, சொர்க்கத்துல இலைகளை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எதை இலைய வச்சு மறைச்சிக்கலாம், மானத்தை மறைக்கலாம் அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் அல்லாஹ் கேட்கிறான், யாதம் அஃபிரார மின் அல்லாஹ், எங்க ஓடுற அல்லாஹ் இடத்துல தப்பிச்சு ஓடிதான் நினைக்கிறியா, என்னுடைய பார்வையில் தப்பிச்சல நினைக்கிறீங்களா? எங்க ஓடுறீங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பலாயா ரப்பி இன்னி அஸ்தஹீ மின்க. அப்பெல்லாம் இல்ல ரப்பே, உன்னை பார்த்து எனக்கு வெக்கமா இருக்குது, நான் பெரிய பாவம் பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டேன், என் மானம் போயிடுச்சு, எனக்கு வெக்கமா இருக்குது, அதனால என் மானத்தை மறைக்கிறதுக்கு ஓடுறேன் யா அல்லாஹ். அல்லாஹ் கேக்குறான், ஓ நாதா நாதாஹுமா, அவங்க ரெண்டு பேரையும் அழைச்சு கேட்டான் அல்லாஹ், ரப்புகுமா அவங்க ரப்பு கேட்டான், அலம் அன்ஹகுமா அன் தில்குமா ஷஜரத்த, இந்த மரத்துக்கிட்ட போகாதீங்க, அவங்களை தடுக்கலையா? ஓ அக்குள்ளக்குமா இன்னும் ஷைத்தான் இல்லக்குமா, அதுவும் முபீன், ஷைத்தான் உங்களுக்கு ஒரு பகிரங்கமான விரோதின்னு சொல்லி நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யலையா? செஞ்சுமா மீறி இதை பண்ணீங்க அப்படின்னு நல்லா கண்டிச்சான். கண்டிச்ச உடனே தான் ஆஹா, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், எவ்வளவு பெரிய குற்றம் பண்ணிட்டோம், இது நல்லா புரிஞ்சுங்க, இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செஞ்ச வேணும்னு செஞ்ச தப்பு இல்ல, சைத்தானுடைய வஸ்வசாத்து சைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கு பலியாயிட்டாங்க, இடம் கொடுத்துட்டாங்க, தப்பு செஞ்சுட்டாங்க, அழுகுறாங்க அழுகுறாங்க அழுகுறாங்க, அவ்வளவு அழுகுறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் செஞ்ச தப்புக்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புக்கா ஜமீ அஹ்லில் அர்தி, தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் எப்பவும் அல்லாஹ் துஆ செஞ்சா உடனே அழுக ஆரம்பிச்சிருவாங்களாம், அவங்களுடைய அழுகை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து அழுகை ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப, அதாவது எப்ப துவா செஞ்சாலும் உடனே அழுகுதான் துவா செய்வாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லவ் அன்ன புக்கா தாவூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழுகையும் புக்கா ஜமீ அஹ்லில் அர்தி, உலகத்தில் எத்தனை கோடான கோடி கணக்கான மக்கள் அல்லாஹ்வை நினைத்து அழுவார்களோ அத்தனை அழுகையும், யாதீலு பி புக்கா ஆதம மா அதலஹு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழுகைக்கு முன்னால் ஒப்பிட்டால் இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த மக்களுடைய அழுகையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுகைக்கு ஈடாகாது. அவ்வளவு அழுதாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்களும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யும் பொழுது அல்லாஹ்ட்ட அழுது துவா செய்யுங்க, ஏன்னா அவங்களுடைய அழுகை தான் அல்லாஹ்வுடைய இரக்கத்தை கொண்டு வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னிக்க வச்சது, மன்னிக்க வச்சது. அழுதது கேட்கறாங்க அல்லாஹ்ட்ட, அழுத உடனே அல்லாஹ் சொல்றான், ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின், ஆதம் அல்லாஹ்விடத்திலிருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை வைத்து ஃபதாப அலை தௌபா செஞ்சாங்க. அது என்ன வார்த்தை? ரப்பனா ரப்பனா, எங்க ரட்சகனே, தலம்னா அன்புசனா, எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டோம் யா அல்லாஹ், இல்லம் தஃபிர்லனா, நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால், ஓ தர்ஹம்னா, எங்கள் மீது இரக்கம் காட்டவில்லை என்றால், லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்க மிகப்பெரிய நஷ்டவாளி ஆயிடுவோம் ரப்பே, நான் தப்பு செஞ்சிட்டேன் யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டோம் ரப்பே, நீ எங்களை மன்னித்து இரக்கம் காட்டவில்லை என்றால், நாங்க மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் ஆயிடுவோம், நஷ்டவாளிகள் ஆயிடுவோம். இந்த துவா பாருங்க, பாவ மன்னிப்புக்கு தௌபா நேரத்தில் கேட்க வேண்டிய முக்கியமான துவா, அல்லாஹ் ரொம்ப பிடித்தமான துவா. யார் கேட்டதுவா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதுவா. அல்லாஹ் சொல்றான், ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி, ஆதம் தன் ரப்பிடத்தில் இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டு பிறகு இந்த வார்த்தையை வச்சு அல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌபாவை ஏத்துக்கிட்டான், பாவத்தை மன்னிச்சிட்டான். அப்பதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா அல்லாஹ்ட, அலம் தஹ்லுக் நீ பியதிக்கே, எல்லாம் நான் கதறேன் அழுகுறேன் புலம்புறேன், என் பாவத்தை மன்னிக்க மாட்டியா நீ, உன்னுடைய சொந்த கைகளால் என்னை படைக்கவில்லையா? அல்லாஹ் சொன்ன, ஆமா. அலம் தன்ஃபுக் ஃபிய ரூஹக்க, உன்னுடைய உயிரை எனக்கு உதவில்லையா? உன்னுடைய கையால் என்ன படைச்சியா? ஆமா. உன்னுடைய உயிரை எனக்கு உதவியா இல்லையா? ஆமா. அலம் துசக்கின் நீ ஜன்னத்துக்க, உன்னுடைய சொர்க்கத்திலே என்னை தங்க வைக்கலையா நீ? ஆமா. அலம் தஸ்புக் ரஹமத்துக்கு கதபக்க, உன்னுடைய ரஹமத்தானது உன்னுடைய அருளானது உன்னுடைய கோபத்தை விட மிகைத்து விட்டது நீ என்கிட்ட ஒருவரை சொன்னியா இல்லையா? ஆமா. யாழ்லா இதெல்லாம் வச்சு கேட்கறப்பே, அரைத்த அன் துபுத்தவா அஸ்லஹத் யாழ்லாம், நான் திரும்பி தௌபா செய்யறேன், என்ன ஏத்துக்க மாட்டியா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து இந்த வார்த்தை அல்லாஹ் ரொம்ப பிடிச்சு போச்சு, யாழ்லா நீதான் உன் கையால் என்ன படைச்ச, நீதான் ஓ ரூஹ எனக்கு ஊதுன, நீதான் வந்து என்ன உன்னுடைய சொர்க்கத்துல தங்க வச்ச, மலக்குமாரில் வச்சு எனக்கு சஜிதா செய்ய வச்ச, உன்னுடைய ரஹமத்தானது உன்னுடைய கோபத்தை விட மிகச்சி வச்சு அரசு எழுதி வச்சிருக்கிறேன். ரசூலா சொல்றாங்க, அல்லாவுடைய கோபத்தை விட அல்லாவுடைய ரஹமத்து மிகைத்து விட்டது. அப்படி மிகைக்கலன்னு சொன்ன சகோதரர்ல இன்னைக்கு உலகத்துல நம்மளால வாழ்ந்திருக்க முடியாது. ஒரு நாளைக்கு 10 சுனாமி வரும், 15 பூகம்பம் வந்திருக்கணும். அல்லாவுடைய ரஹமத்து மிகச்சி இருக்கிறதுனாலதான் நம்ம இவ்வளோ பாவங்கள் செஞ்சோம், இவ்வளோ அநியாயங்கள் நடந்தோம், இவ்வளோ குற்றங்கள் உலகத்தில் நடந்தோம், அல்லாவுடைய ரஹமத் அவனுடைய கோபத்தை தடுத்துக் கொண்டிருக்கின்றது. அதை சொல்லி கேட்கிறாங்க, கேட்ட உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிச்சிடணும். இந்த இடத்துல சில கதை சொல்லுவாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நகத்தை பார்த்தாங்களா, நகத்துல ரசூலுல்லாஹ்வுடைய முகம் தெரிஞ்சுதான், உடனே யார சொல்லி அல்லாஹ் இந்த முகமதுடைய பேரால மன்னிச்சுட்டாங்க, அல்லாஹ் மன்னிச்சுட்டா அப்படின்னு கதை சொல்லுவாங்க. அதனாலதான் வந்து பாங்கில வந்து அஷத் அண்ணன் முகமது ரசூலுல்லாஹ்னு சொல்லும் போது கை விரல் நகம் தொட்டு கணிகின்ற சலவாத்தை நாகரடி பாட்டு பாடுவார கேட்டது இல்லையா, அந்த கை விரல் நகம் தொட்டு அந்த நகத்தை தொட்டு அப்படி முத்தம் கொடுத்துருமா, இதெல்லாம் பிதாத்து பொய். இன்னொன்னு சொல்லுவாங்க அரசுல பார்த்தாங்களா ரசூல்லாங்க லாயிலாஹ் இல்லல்லாஹ் முகமது ரசூல்லா நல்லா எழுதி வச்சிருந்தானா, அல்லாட்ட கேட்டாங்களா யா அல்லாஹ் லாயிலாஹ் இல்லல்லாஹ் ஓகே அது யாரு ஹூஇஸ் முகமது ரசூல்லா அப்படின்னாங்களா, உடனே என்னுடைய உம்மத்துல கடைசியா வரப்போற நபின்னு சொன்னோடனே அப்ப அவர் பொருட்டால் என்ன மன்னிச்சுன்னு கேட்டாங்க, அல்லாஹ் மன்னிச்சுட்டான் அப்படின்னு, இதெல்லாம் கதை இல்ல, இந்த ஆதாரம் கிடையாது. அல்லாஹ் சொல்றான் ஃபதலக்கா ஆதமும் ரப்பிஹி கலிமாத்தின், அல்லாஹ் ஆதம் தன்னுடைய ரப்பிடத்தில் சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார், அதை வைத்து தௌபா செய்தார், அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொண்டார். எப்படி தௌபா செஞ்சா நபிசுல்லாம் சொல்றாங்க அழுதார் அழுதார் அழுதார் அப்படி அழுது புலம்புனார், உலகத்துல எத்தனை கோடான குடி கணக்கான அழக்கூடிய அழுகையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அழுகிதானா கூட அந்த அழுகை எல்லாம் ஈடாகாது, அவ்வளவு அழுதாங்க. அழுது அல்லாட கேட்டாங்க அல்லாஹ் உன் கையால நீ படைச்ச, நீ தான் உன் கையால எனக்கு வந்து உன்னுடைய ரூஹ வச்சு எனக்கு ஊதுனே இப்படிலாம் சொல்லி கேட்டாங்க, அதை வச்சு அல்லாஹ் மன்னிச்சுட்டான் அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன்னிச்ச பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ் சொல்றான் மன்னிச்சுட்டேன் உங்களையும் அவ்வாவையும் மன்னிச்சுட்டேன், ஆனா அதுக்கப்புறம் இனிமே சொர்க்கத்தில் இருக்கக்கூடாது, நீங்க எல்லாமே கிளம்பிடுங்க, ஷைத்தானு ஆதம் ஹவ்வா எல்லாம் கிளம்பிடுங்க. பால ஹபித்து பாதுக்கும் இல்லை பாதின் அது உங்களுக்குள்ளேயே சிலர் சிலருக்கு விரோதிகளாக இருக்கும் நிலையில் அதான் ஷைத்தான் வந்து உங்களுக்கு நீ கியாமத்தினாலும் விரோதியாக இருக்கும் நிலையில் நீங்க பூமிக்கு போயிடுங்க. உலகம் ஃபில் அறந்து முஸ்தகரும் மத்தாஹின், உங்களுக்கு பூமியில உங்களுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட தங்குமிடமும் உண்டு, நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவும் உண்டு, உங்களுக்கு நல்லா எவ்வளவு காலக்கெடு நினைச்சிருக்கானோ அவ்வளவு காலக்கெடு இருக்குது, நீங்க பூமியில தங்கிடுங்க. காலஃபியா தஹியவுனவ ஃபீஹா தமூதுனவ மின்ஹா துக்ரஜூன், நீங்கள் இனி அங்கேயே வசிக்க வேண்டும், அங்கேயே மரணிக்க வேண்டும், பிறகு அங்கிருந்து நீங்கள் உயிர் பித்தி எழுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு கடைசி அல்லாஹ் சொல்றா பாருங்க, யாபனி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸல வரலாறு அவர் சொல்லிட்டான் எப்படி ஷைத்தான் வழிகெடுத்தான் எல்லாம் சொல்லிட்டு இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வரலாம் பாருங்க, யாபனி ஆதம், ஆதமுடைய மக்களே, யார சொல்றான் ஆதம் அலைஹிஸ்ஸல வரலாறு கூட சொல்லிட்டு மக்கள் ஆதமுடைய மக்களே நீங்க கேட்டுக்கங்க, லா யஃப்தி நன்னக்கும் ஷைத்தானு கமா அஹரஜ அபவைக்கு மினல் ஜன்னா, உங்களுடைய பெற்றோரை ஷைத்தான் சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கியதை போன்று உங்களை வழிகெடுத்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். யாபனி ஆதம், ஆதமுடைய மக்களே, லா யஃப்தி நன்னக்கும் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம், கமா அஹரஜ அபவைக்கு மினல் ஜன்னா, உங்களுடைய பெற்றோரை எப்படி சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கினானோ, ஒயன்சி அனுகுமா லிபாசகுமா, அவருடைய ஆடைகளை களைய வைத்து, லியுரிஹுமா சௌவாத்திஹிமா, அவருடைய மர்மஸ்தானத்தை பார்க்க வைத்தானோ, அந்த மாதிரி உங்களை கேவலப்படுத்தினா பாத்துங்க. ஏன் தெரியுமா, இன்னஹு யராக்கும் ஹுவ, அவன் உங்களை பார்த்துக் கொண்டே இருக்கின்றான், வ கபீலுஹு, அவருடைய கூட்டமும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், மின் ஹைசு லா தரவுனஹும், ஆனா நீங்க அவனை பார்க்க முடியாது, எந்த ரூபத்தில் வர்றான், எங்கேருந்து வர்றான், யார் ரூபத்தில் வர்றான், எந்த ஷேப்ல வர்றான், உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவன் உங்களை உற்று நோக்கிக்கிட்டே இருக்கிறான், எப்படி வழி எடுக்கலாம் எப்படி வழி எடுக்கலாம் சொல்லி, ஆனா உங்களால் அவன் கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே உங்களுடைய பெற்றோரை கேவலப்படுத்தி ஆடைகளை கலந்து மானத்தை வாங்கின மாதிரி ஷைத்தான் அவங்களை வாளிகிறதுலாம் பாதுகாத்துங்க. ஏன் தெரியுமா, ஜின்னா ஜஅல்னா ஷயாத்தீன, நாம் ஷைத்தான்களை அவுலியா நேசர்களாக ஆக்கியிருக்கிறோம், லில்லதீன லா யுமினூன், ஈமான் கொள்ளாத மக்களுக்கு, ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்ல. ஷைத்தான் யாரோட நேசன், யாரோட நேசன், ஈமான் கொள்ளாத மக்களுக்கு நாம் நேசர்களாக ஆக்கியிருக்கிறோம், அதனால உங்களுக்கு நேசனாக அல்ல, நீங்க ரொம்ப கவனமா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானத்துல சொல்றான். ஹைர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பூமிக்கு வந்துட்டாங்க, எங்க வந்து இறங்கினாங்க, ஸ்ரீலங்கால அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஸ்ரீலங்கால தான் வந்து இறங்கினாங்க, கொழும்புல வந்து இறங்கினாங்க, அங்க ஆதம் ஆதம் ஆதம் ஃபீட் ஆதம் ஃபீட்னே ஒரு இடம் இருக்குது, அது அவன் சிவனடி பாதங்க, அது வேற விஷயம், இந்துக்கள் அதை சிவனடி பாதங்குவாங்க, இவங்க நம்மளுங்க ஆதம் ஃபீட்டுக்கு வாங்க, அங்கதான் வந்து இறங்கினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறனா அனைமே இப்படி மெட்ராஸ் வரைக்கும் போயிருக்கணும், அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே கொழும்புல இப்படி வந்து மெட்ராஸ் வரைக்கும் போயிருக்கணும், மேபி இருக்கலாம், அல்லாஹ் அறிவான், உண்மையா போய் அல்லாஹ் அறிவான், அவங்க அது கன்ஃபார்ம்ங்கிறதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது, இல்லைன்னு பொய்ப்பிக்கிறதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது, இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். அப்படி போயிருந்தா மக்காபிலியில கூட போயிருப்பாங்க, ஒன்றூர்ல கூட போயிருப்பாங்க, நடந்திருப்பாங்க, நடந்து போறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம், போய் ஒரு வழியா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை எங்கேயோ சந்திக்கிறாங்க, சந்திச்சது அரஃபா அலங்குவாங்க, அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமோ அரஃபால தான் சந்திச்சாங்களாம் அப்படிங்குவாங்க. அதனால அங்கிருந்து ஹஜ் உம்ராக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அரஃபா போய் பார்க்கும்போது அந்த அரஃபா மலையில ஒரு பில்லர் மாதிரி இருக்கும், ஒரு தூண் மாதிரி, அந்த அரஃபா மலைங்கிறது ஜபல் ரஹ்மத் இருந்துச்சுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அது மேல இருந்து மக்களுக்கு பிரச்சாரம் பண்ண இடம், அது மேலதான் நம்ம சஹாபாக்கள் பிரச்சாரம் பண்ணாங்க. நம்மளுங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மலை தான் ஆதமும் அவ்வாவும் சந்திச்ச இடம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொழும்புல இறங்கினாங்க, ஹவாலிஸ் எங்க இருந்தான் தெரியல, மாலத்தீவுலயோ இல்ல இந்தோனேஷியா எங்க இருந்தான் தெரியல, ரெண்டு பேர் மீட் பண்ண ஜங்ஷன் இது அந்த அரஃபா மைதானம். அந்த இடத்துல நம்மளுக்கு போய் என்ன பண்ணுவாங்கடா, போய் நான் ஒரு பொண்ணுக்கு என் மகளுக்கு வந்து மாப்பிள்ள பாத்திருக்கேன், அந்த மாப்பிள்ள பேர் இது எழுதிச்சு போனா என் மகளுக்கு பிள்ளை கல்யாணம் நடத்துறோம். இந்த லவர் பார்க்ல பேர் எழுதி பாரு, லவர்ஸ் பேரை அந்த மாதிரி நம்மளுங்க போய் போய் அந்த பில்லர் போய் பேர் எழுதிட்டு வர்றது. இது எல்லாம் மூட நம்பிக்கைகள், இதுக்கு இஸ்லாத்துக்கு இடம் இல்லை. அவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, வாழ்ந்து அவங்க அவங்க உலகத்துக்கு அல்லாஹ் அவங்க கொடுத்த மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா, மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும், நேர் வழிபடுத்தணும், சீர்திருத்தணும், அதெல்லாம் இல்ல, யாருமே இல்லையே மக்களே, இவர்தான் முதல் மனிதர். அதனால அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன தெரியுமா, நல்ல பிள்ளைங்களா பெற்று தள்ளணும். இதுதான் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட். அல்லாஹ் அவங்க கொடுத்த அசைன்மெண்ட் என்ன, பெரு பிள்ளைங்களா பெற்று தள்ளுங்க. ஏன்னா உம்மத்து உருவாகணும் இல்ல, படைப்பு உருவாகணும் இல்ல. நபியே ஆதமே நீங்க அந்த வேலையை செய்யுங்கன்ற உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான முறையில பிரசவம் கொடுத்தா அப்படின்னு சொன்னா, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒவ்வொரு ஈன்லையும் ஒவ்வொரு பிரசவத்திலும் ரெண்டு ரெண்டு குழந்தையா பிறக்கும், ரெண்டு ரெண்டு குழந்தையா பிறக்கும். அந்த ரெண்டு குழந்தைகளுமே ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண், அப்படியாவது பிறக்கும். அப்படி பிறக்கும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணான்னு சொன்னா, பின் அது சந்ததி பெருகணுமே, எல்லா அண்ணன் தம்பிகளா சந்ததி பெறுகிறது. அவ்வாலேஸ்வரர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அவ்வாடு ஜோடிக்கு குழந்தை பிறந்தா அவங்க எத்தனை பிள்ளை பெற்றாலும் அவங்க யாருங்க, அண்ணன் தம்பி, அண்ணன் தம்பிகளை கல்யாணம் பண்ண, அண்ணன் தங்கச்சிகளை கல்யாணம் பண்ண முடியுமா, கல்யாணம் பண்ணா கூட பின் எப்படி அடுத்த சந்ததி பிறகும், அதே சந்ததி ரெண்டு பேருமில்ல. அதனால அவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் வித்தியாசமான முறை வச்சா அப்படின்னு சொன்னா, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒவ்வொரு பிரசவத்திலே ரெண்டு ரெண்டு குழந்தை பிறக்கும், ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை, இப்படி பிறக்கும். பிறக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவங்களுக்கு என்ன உத்தரவிட்டான்னு சொன்னா, இந்த உதாரணமா உங்களுக்கு விளக்கத்துக்கு சொல்றேன், 2014 ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறகுது, 2015 ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறந்தா, இந்த 2014 பிறந்த ரெண்டு பேர் மட்டும் தான் சகோதரர் சகோதரிகள், 2015 பிறந்தவங்களுக்கும் 14 பிறந்தவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. 2014 பிறந்த ஆணும் 15 பிறந்த பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதே 2014 பிறந்த பெண்ணும் 2015 பிறந்த ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் ஒரு சட்டம் வச்சான். அந்த அடிப்படையில் அவங்களுக்குள்ள கல்யாணம் ஆகி உம்மத்து பெருக ஆரம்பிச்சது. இந்த நேரத்தில் சைத்தான் அங்க வர்றான். இத்தனை ஆரம்பிக்கணும்ல, மலக்குமார் கேட்டாங்க உலகத்தில் ரத்தத்தை ஓட்டக்கூடிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படைப்பியா படைக்க போகிறான்னு சொன்னாங்களே, அது நடக்கணுமே. சைத்தான் வந்தான், காபில்னு ஒருத்தன், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மூத்த மகன் காபில். இவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னா, இவனுடைய இளைய தம்பி ஹாபில் அவன் பேரு, இவன் இந்த ஹாபில் காபிலோட ஒரு பொம்பளை பிள்ளை பிறகுது, அந்த பொம்பளை பிள்ளை யார் கல்யாணம் பண்ணலாம், ஹாபில் பண்ணலாம். ஒத்த பேர் ஹா, இன்னொத்த பேர் கா, வித்தியாசம் புரிஞ்சுங்க, காபில் ஹாபில், காபிலோட பிறந்த பிள்ளைய ஹாபில் கல்யாணம் பண்ணலாம், ஹாபிலோட பிறந்த பிள்ளைய காபில் கல்யாணம் பண்ணலாம், அவங்க கூட பிறந்த பிள்ளை அவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆனா அந்த காபில் என்ன பண்ணாண்டா, அவன் கூட பிறந்த பிள்ளை அவனுக்கு நல்ல பிள்ளையா தெரிஞ்சது, வந்துச்சு பாருங்க பலாய், இது நல்லா இருக்கு இதை கல்யாணம் பண்ணிக்கலாமே. ஆக்சுவலி இது யார் கல்யாணம் பண்ணணும், ஹாபில் கல்யாணம் பண்ணணும். அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண போகும்போது ஹாபில் சொல்றா, இல்ல நீ பண்ணக்கூடாது, எனக்குள்ள பிள்ளை அது, நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கும் பொழுது, அப்போ அல்லாட்ட உத்தரவு வருது, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அல்லாவுக்கு புரிய வைக்கணும்ல, கல்யாணம் பண்ணக்கூட புரிய வைக்கணும்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுடைய குர்பானியை கொண்டு போய் நீங்க ஆடு அறுத்து அது ஒரு மைதானத்தில் வைங்க, யாருடைய குர்பானி அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படுதோ அவங்க அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணட்டும் அப்படின்னு ரெண்டு பேரும் குர்பானி கொண்டு வைக்கிறாங்க. காபிலுடைய அறுத்த அந்த ஆட்டை வானத்திலிருந்து நெருப்பு வருது, அந்த நெருப்பு வந்து கரிச்சிருது, எரிச்சு கரிச்சிருது. அப்போ முடிவாயிடுது, அந்த பிள்ளை யாருக்கு தான், காபிலுக்கு தான் அப்படின்னு சொல்லி, ஆல்ரெடி தங்க பிள்ளையும் இல்ல, அந்த பொண்ணு இல்லாம போயிடுச்சு, குர்பானி வேற இவன் செஞ்ச குர்பானி தான் கபுல் ஆயிடுச்சு, இது இவருக்கு பொறாமை ஆயிடுச்சு, யாருக்கு, காபிலுக்கு, ஹாபில் செஞ்சதுதான் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுச்சு, ஹாபிலுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுறதுனால காபிலுக்கு கோபம் வந்துருச்சு. வந்த உடனே நேரம் போய் கத்தி எடுத்து குத்த போயிட்டான், கத்தி எடுத்து குத்த போயிட்டான், கொல்ல போயிட்டான். கொல்ல போனா ஹாபில் சொன்னான், இந்த மாதிரி நீ என்ன கொல்ல வந்தடக்கா, நான் உன்னை கொல்ல மாட்டேன், நீ என்ன கொன்னா கொண்டுக்க, நான் திருப்பி அடிக்க மாட்டேன், என்னதான் நீ எனக்கு அண்ணன், நான் உன்னை அடிக்க மாட்டேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதை பத்தி ரெண்டு பேரும் உரையாடுற சம்பாஷணைய அல்லாஹ் தெளிவா சொல்றான். அப்படி இருந்து இந்த காபில் என்ன பண்ணிடுறான், ஹாபில கொலை பண்ணிடுறான். ஹாபில கொலை பண்ண உடனே அவர் மூத்தா போயிடுறாரு. மூத்தா போன உடனே இந்த காபில் என்ன பண்றான்னா, முதல் மூத்து உலகத்தில் நடந்த முதல் மூத்து, முதல் ஜனாசா, என்ன பண்றதுன்னு தெரியல, தோல் மேல தூக்கி போட்டு ஊரு ஊரா சுத்துறான். யாரு காபில், ஊரு ஊரா சுத்திட்டு அலையிறான், என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியில் அல்லாஹ் என்ன பண்ணா, ரெண்டு காக்கைகள் அனுப்பினான். குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் இது பாசல் குராப், காக்கைகள் அனுப்பினா, அனுப்பி அங்க ரெண்டு காக்கைகளை சண்டை போட வச்சு ஒரு காக்கை இன்னொரு காக்கையை கொலை பண்ணிடுது. கொலை பண்ண உடனே அந்த கொலை செய்த காக்கை என்ன பண்ணிச்சு, மண்ணை தோண்டி அந்த கொன்ன காக்கையை போட்டு புதைச்சிட்டு போயிடுச்சு. அப்பதான் இவனுக்கு அறிவு வருது, ஆஹா நம்ம இப்படி செய்ய முட்டோம்னு சொல்லி இவனும் மண்ண தோண்டி போச்சுட்டு போயிடுறான். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்துல கியாமத்து நாள் வரைக்கும் உலகத்துல எத்தனை கொலைகள் நடக்குமோ அத்தனை கொலைகள்ல இருந்து ஒரு பங்கு யாருக்கு போயிட்டே இருக்கும், காபிலுக்கு போயிட்டே இருக்கும். ஏன்னா உலகத்துல முதல் முதலாக அநியாயமான கொலையை ஆரம்பிச்சு வச்சவன் அவன்தான். அநியாயமான கொலையை ஆரம்பிச்சு வச்சதுனால கியாமத்து நாள் வரைக்கும் உலகத்துல எத்தனை கொலை, எத்தனை படுகொலை, அது பர்மா படுகொலையா இருக்கட்டும், குஜராத் படுகொலையா இருக்கட்டும், உலகத்துல எத்தனை கொலைகள், அநியாயமான கொலைகள் நடக்குமோ அத்தனை கொலைகள் இருந்து பங்கு யாருக்கு போயிட்டே இருக்கும், காபிலுக்கு போயிட்டே இருக்கும். நபிசுல்லான்னு சொன்னாங்க. ஹைர் எங்க நடந்துச்சு அப்படின்னு சொன்னா சில வரலாறுல சொல்றாங்க, சிரியால, சிரியாவுடைய தலைநகர் திமஸ்க், திமஸ்க்ல முகாருல் தம் அப்படிங்கிற இடத்துல இந்த சம்பவம் நடந்துச்சு. அங்கதான் அடக்கம் செய்யப்பட்டாரு காபிலு, ஹாபிலு அப்படின்றாங்க. இங்க நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லாத்துக்கும் தர்கா கட்டினவங்க காபில் ஹாபிலுக்கு ஒரு தர்கா கட்டி வச்சிருக்காங்க. காபில் ஹாபில் தர்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராமேஸ்வரத்துல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல 60 அடி கபரு, 2 கபரு ராமேஸ்வரம் கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா? ராமேஸ்வரத்துல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே பெரிய கபரு 60 அடி. ஏன்னா ரசூலா சொல்றாங்க ஆதமரத்துல 60 அடி ஹைட் சொல்லி, நம்ம அவங்க அதை பிடிச்சிக்கிட்டாங்க. ஆதமரத்துல 60 அடி இருந்தா மகன் 60 அடி தான் இருக்கணும், அதனால 60 அடியில 2 கபர் இருக்குது. அடுத்தடுத்து சரி, காபில் ஹாபில கொலை பண்ணா ஹாபிலுடைய கபர் அங்க இருக்கு அர்த்தம் இருக்குது. அப்ப காபில மோத்தா படம் நாங்க வந்து படுத்துக்கிட்டோம் கரெக்டா, தம்பி பக்கத்திலேயே 2 கபர். இன்னைக்கு நம்ம அந்த கபருக்கு பாத்தியா என்ன, மௌலுது என்ன, ஊதுபத்தி என்ன, இத்தியாதி இத்தியாதி சடங்கு சம்பவங்கள் என்ன, எல்லா பலாயும் நடந்துட்டு இருக்காங்க. ஹாபில் காபில் தர்கா, ஹாபில் காபில் தர்கா சொல்லி இன்னைக்கு அந்த ராம்நாடு பக்கம் சுற்றுவட்டாரத்தில் உள்ளவங்க ராமேஸ்வரத்தில் உள்ள இன்னும் தர்காக்கு போறாங்க. அங்க எல்லா விதமான பலாய் பக்தர்கள் நடந்துட்டு இருக்குது. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாபில் காபில் மூலமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து 2 மக்கள் மூலமாக இந்த சம்பவத்தை உலகத்தை நடத்தான். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹதீஸ்ல வருது, கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்தாங்க. எத்தனை வருஷங்க? 1000 ஆண்டுகள். அல்லாஹ் உம்மத்தை பெருக்கணும்னா சும்மா 50 வருஷம் 60 வருஷம் அந்த பத்தாது இல்ல, 1000 வருஷம் வாழணும். 1000 வருஷம் அல்லாஹ் அவங்களுக்கு இளமை கொடுத்தான், தாக்கத்தை கொடுத்தான், வருஷந்தோறும் மாஷாலா டெலிவரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, உம்மத்து பெருகிட்டே இருந்துச்சு. 1000 ஆண்டுகள் ஆன பொழுது ஹதீஸ்ல வருது 960, ஏன்னா 40 வருஷம் யாரு கொடுத்துட்டாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. அதனால 960 வருஷம் ஆன பொழுது அவங்களுடைய மரண வேலை நெருங்குது. மரண வேலை நெருங்கும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நேரத்தில் தான் கூட இருந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, அஷ்தஹி மின் சிமாரில் ஜன்னா, எனக்கு சொர்க்கத்துடைய கனிகள் சாப்பிடணும் ஆசையா இருக்குது, எடுத்துட்டு வாங்க அப்படின்ற. சொர்க்கத்தில் கனி சாப்பிட்டுருக்காங்களே, சாப்பிட்டு ஆசை பாய் மூத்தாறு நேரத்தில் ஞாபகம் வருது அவங்களுக்கு. அவங்க மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த சொர்க்கத்துடைய கனியை தேடுறது கனி போறாங்க. போகும்பொழுது வழியில மலக்குகள் வர்றாங்க, மலக்குகள் வந்து கேட்கறாங்க, எங்க போறீங்கப்பா, இந்த மாதிரி எங்க அத்தா உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க, சொர்க்கத்துடைய கனி கேட்கறாங்க, நாங்க அவங்களுக்கு சொர்க்கத்துடைய கனி வாங்க போறோம் அப்படின்னு மலக்குகள் சொல்றாங்க, இல்ல இல்ல உங்க அத்தாக்கு சொர்க்கத்து கனி எல்லாம் சாப்பிட வாய்ப்பு இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு, வாங்க திரும்ப கூட்டு வந்துடுறாங்க. கூட்டு மலக்குமார்கள் கனி வாங்க போன பிள்ளைங்க திரும்பி வரதை பார்த்த உடனே அவ்வா அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, அந்த அம்மா அவங்களும் கண்டுபிடிச்சாங்க, ஆஹா மலக்குகள் மூத்து வந்துட்டாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடைசி காலம் வந்துருச்சு அப்படின்ற உடனே மலக்குமார்கள் வந்த உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய உயிரை வாங்கி அவங்களே என்ன பண்றாங்க, கஃபன் போடுறாங்க, அவங்களே குளிப்பாட்டுறாங்க, என்னென்ன பண்ணுமோ ஜனாசாவுக்கு முறைப்படி செய்ய வேண்டிய என்னென்ன செய்யணும் எல்லாத்தையும் செய்யறாங்க. செஞ்சுட்டு அவங்களே தொட வைக்கிறாங்க, அவங்களே அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ணி சொல்றாங்க, இதுதான் உங்களுடைய பிச்சலங்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நடத்த வேண்டிய இறுதி கடமை, அல்லாவுடைய உத்தரவு நடக்கூடிய இறுதி கடமை அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்தா ஜனாசா தொழுகை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து ஆரம்பிச்சு இன்று வரை இந்த முறை நடந்துகிட்டே இருக்குது. ஹைர், இந்த நேரத்தில் சகோதரர்களே நாம யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மேராஜுக்கு போகும்போது நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து முதல் வானத்துல பார்த்தேன், மேராஜுக்கு போகும்போது முதல் வானத்துல பார்த்தேன். அப்ப முதல் வானத்துல ரசூலுல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, யார் இது அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, முகமது நபி உங்களுடைய கடைசி காலத்துல வந்த கடைசி நபி, உங்களுடைய பிள்ளை அப்படின்னு மரஹபா வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வலது பக்கம் பாக்குறாங்க, அப்படியே சமாதில் ஆதம், அதாவது ஒரே கண்ணம் கரையில் ஒரு பெரும் கூட்டமா இருக்குது வலது பக்கம் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை திரும்பி பார்க்கும் போதெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷப்படுறாங்க, சிரிக்கிறாங்க. இடது பக்கம் பார்த்தா ஒரு பெருங்குண்ட கூட்டம் இருக்குது கண்ணம் கரையில்னு, அந்த கூட்டத்தை பார்க்கும்போதெல்லாம் அழுகுறாங்க. அப்ப நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து கேள்வி, ஏன் இந்த கூட்டத்தை பார்த்து சிரிக்கிறாங்க, இந்த கூட்டத்தை பார்த்து அழுகுறாங்கன்னு சொல்லி, அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த வலது பக்கம் இருக்கிற கூட்டம்லாம் அவங்களுடைய பிள்ளைகளை சொர்க்கத்துக்கு போறவங்க, இடது பக்கத்துல இருக்கிறவங்க பிள்ளைங்க நரகத்துல போறவங்க, அதனால சொர்க்கத்துக்கு போற பிள்ளைங்களை பார்த்து சிரிக்கிறாங்க, நரகத்துக்கு போற பிள்ளைங்க பார்த்து அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு விளக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாத்து சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எல்லாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வலப்பக்கத்து பிள்ளைகளை ஆக்கி நம்ம எல்லோரும் சொர்க்கத்து செல்லக்கூடிய மக்களா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கேள்வி வந்து ஸ்டார்ட்டா முடிச்சிடலாம். முக்கியமான கேள்விங்க, யார் போகாதீங்க, இருந்து கேட்டு போங்க. ஆந்திராவில் மீன் மழை இன்று பெய்தது, இதற்கும் பனி இஸ்ராயல் காலத்தில் வந்த மண்ணு செல்வா போன்றதா விளக்கம் தரவும். அதெல்லாம் கிடையாதுங்க. மீன் மழைங்கிறது வந்து இன்னைக்கு அறிவியல் விஞ்ஞானிகளே சொல்றாங்க, அப்பெல்லாம் நடக்கும். சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு கூட தாய்லாந்துல மீன் மழை பெஞ்சிருக்குவாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் இயற்கையா வந்து சூரிய தண்ணி வந்து ஆவியாகி மேல போய் வானத்துக்கு போய் அங்கிருந்தா வந்து திரும்ப மழையா பொழியுது. அப்படி தண்ணி வந்து அப்படி மேல உரியும் பொழுது அந்த சுழற்சியில வந்து சில குளங்கள்ல உள்ள மீன் கூட அப்படி அந்த சுழற்சியில மேல போயிடும், மேல போய் திரும்ப மழையா வரும்போது அது கீழே கொட்டும் அப்படின்றாங்க. இது அறிவியல் பூர்வமான உண்மை. இது இதுக்கு மண்ணு செல்வாக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. ஒரு ஆணிற்கு இரண்டு மனைவி இருந்தால் இது எந்த மனைவி அவருடைய விழா இழவில் படைக்கப்பட்டிருப்பார்கள். அதாவது இதுல நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க என்னடா, ஒவ்வொரு ஆணுக்கும் அவரவருடைய விழா எழும்பு இது மனைவி படைக்கப்பட்டது தப்பு. அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விழா எலும்புல இருந்து அவ்வாலைஸ்லாம் படைக்கப்பட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க மட்டும்தான் எல்லா மனைவியுமே. அப்ப நாலு மனைவி தான், அப்ப நாலு விழாலும்புல போயிருக்கும். விழாலுமே இருக்காது இவருக்கு, விழா எலும்பு இல்லாத ஆள் ஆயிடுவார் இவரு. சரி, இவர் நசீவு படி ஒரு நாலு மனைவி மூத்தா போச்சு, அடுத்த நாலு மனைவி கல்யாணம் பண்றாரு, அப்ப எட்டு எலும்பு போயிடுமே விழா எலும்பு. அதனால அப்படிலாம் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான் அந்த சட்டம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விழா எலும்பு அவ்வாலைஸ்லாம் படைக்க மாட்டாங்க. அவரவருடைய மனைவி விழா எலும்பு இருந்து அவருடைய மனைவி படைக்கப்பட்டார், அப்படிலாம் எதுவும் கிடையாது. நல்ல கேள்வி வருது பாருங்க. கணவன் மனைவி சொல்லுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று அதி சொல்லுதா? கணவன் மனைவி சொல்லுக்கு மாறு செய்ய வேண்டும் அப்படிலாம் கிடையாது. சில பேர் இப்படி சொல்லுவாங்க, மனைவி கிட்ட மஸ்ரூவா கேட்கணும், ஆனா அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு நேர் மாற்றமா முடிவு எடுக்கணும், அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது பைத்தி. இதுதான் வந்து ஆணாதிக்க குணம், பெண்களை கேவலப்படுத்துறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவம் இருக்குது, உம்ராவுக்கு போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்கு போறாங்க. அப்ப உம்ரா செய்ய விடாம குரைஷியை தடுத்துறாங்க. ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த சம்பவம். அந்த நேரத்தில் உம்ரா செய்யல, எஹராம்ல இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, மொட்டை அடிச்சு எஹராம் அவுத்தரணும், குர்பானி கொடுத்து எஹராம் அவுத்தரணும். ஆனா ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் கூட சொல்றாங்க, எல்லாம் மொட்டை அடிச்சிருங்க, எஹராம் அவுத்துருங்க, குர்பானி கொடுத்துருங்க, நம்மள உம்ரா செய்ய விடல, அடுத்த வருஷம் உம்ரா செஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. சஹாபாக்கள் கடுமையான கோபத்தில் இருக்காங்க. ஹுதைபியா சம்பவம் நீண்ட சம்பவம். அந்த பிரச்சனைக்குரிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஆலோசனை சொன்னது அவங்களுடைய மனைவி உம்மு ஹபீபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்கதான் ரசூலுக்கு அழகான ஆலோசனை சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்க முதல்ல செய்யுங்க, உங்களை பார்த்து எல்லாரும் செய்வாங்க. நாங்க ரசூலா செஞ்சாங்க, எல்லா சஹாபாக்கள் அதே மாதிரி செஞ்சாங்க. அப்ப அந்த நேரத்தில் தன்னுடைய மனைவி ஆலோசனை ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிட்டாங்க. அதனால வந்து மனைவிட்ட கருத்து கேட்கணும், அவங்க பேச்ச ஏத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியகாரத்தனம். எந்த விஷயமா இருந்தாலும் குடும்ப விஷயம் மனைவிட்ட மஸ்ரா பண்ணுங்க, ஆனால் முடிவெடுப்பது ஆணாகத்தான் இருக்கணும். மனைவி முடிவெடுக்க கூடாது, முடிவெடுப்பது ஆம்பளை தான் முடிவெடுக்கணும். அவங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்கணும், முடிவு அவங்களுடைய என்ன என்னன்னு கேட்கணும், கேட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுக்கணும். மாமியாரை கவனித்தால் சொர்க்கம் செல்லலாம் என்று என் கணவர் சொல்கிறார், ஆதாரம் உள்ளதா? அதாவது மாமியாரை கவனித்தால் சொர்க்கத்து போலாம், யாரு போலாம், அவர் போலாம், அவர் கவனிக்கணும். ஒரு கணவன் தான் வந்து, ஒரு ஆண் தான் வந்து தன்னுடைய பெற்றோரை கவனிக்கணும். பெற்றோரை கவனிக்க கடமைப்பட்டவன் வந்து ஆண் தான். மனைவிக்கு மருமகளுக்கு வந்து மாமியார் கவனிக்கணுமா? அப்படி சரியத்தில் இருந்து சட்டம் இல்ல. எந்த அடிப்படையில் சொன்னா, அந்த கணவன் வந்து மனைவிட்டு சொல்லலாம், அந்த வருமா நான் தான் கவனிக்கிறேன், அம்மாவே என்னால கவனிக்க முடியல, வேலைக்கு போயிருந்தேன், வியாபாரத்துக்கு போயிடுறேன், நீ கொஞ்சம் பணிவிட செய்ய, நான் உனக்காண்டு துவா செய்யறேன், அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அன்பா தாசா பண்ணி வேலை வாங்கணும் போது எங்க அம்மாவை கவனி அப்படின்னு சொல்றது போ, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு மாமியாருக்கு பணிவிட செய்யறது சரிய சட்டம் கிடையாது. அந்த பெண் மருமகள் மாமியாரோட அன்பா இருந்து நல்ல பணிவிட செஞ்சா புருஷனுடைய திருப்தி கிடைக்கும், புருஷனுடைய திருப்தியின் மூலமா அவளுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அதான் காரணமே தவிர, நேரடியா கடமை செய்ய பெற்றோரை கவனிக்க கடமைப்பட்ட வந்து பிள்ளைகள் தான். எனக்கு என் பெண் குழந்தை பிறந்துள்ளது, இந்த குழந்தைக்கு சஹாபி பெண்களின் பெயரை வைக்கலாம் நினைக்கிறேன், தாங்கள் எதுவும் அழகான பெயரை கூறுவோம். சரி, தராவி முடிந்தவன் துவாவில் எல்லா மசிலும் உத்தக்கா உத்தலக்கா உமனா என்று துவா ஓதி, அதுக்கு என்ன அர்த்தம் கேட்கிறாங்க? அதாவது தராவி முடிஞ்சவன எல்லா பள்ளிகளையும் வந்து ஒரு துவா ஒண்ணு செய்யறாங்க, அந்த துவாக்கு என்ன அர்த்தம் கேட்கிறாங்க? அந்த என்ன துவா அர்த்தம் சொல்றேன், அல்லாஹும இன்ன லக ஃபீ குல்லி லைலத்தி மின் லயாலி ரமலான துலக்கா வ ஹுலசா வ மனா வ ஜஅல்னா மின் துலக்காயிக வ ஹுலசாயிக வ மனாயிக. என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், ரமலானுடைய ஒவ்வொரு இரவுகளிலும் நீ நரகத்திலிருந்து நிறைய மக்களை விடுதலை செய்கிறாய், பாதுகாப்பு கொடுக்கிறாய், அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறாய், அது போன்று எங்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வாயாக அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். இது சுன்னத்தான துவா கிடையாது, இந்த துவா தப்பான துவா. நாம என்ன அல்லாஹ் கேட்கிறோம், யா அல்லாஹ், நரகத்திலிருந்து எங்க நரகத்திலே புகையை கூட கண்ணில் காட்டிடாத, நரகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அப்புறம் விடுதலை. இந்த துவாவோட அர்த்தம் என்ன, நான் நரகத்துக்கு போயிடுறோம், அப்ப ரமலான் இரவுல நீ ஒவ்வொருத்தரும் ரிலீஸ் பண்ணுவ பாரு, அண்ணா பிறந்த நாளைக்கு, காமராஜர் பிறந்த நாளைக்கு இவர் ரிலீஸ் பண்ற பாரு, அந்த மாதிரி ஒவ்வொரு ரமலான் ரிலீஸ் பண்ணும்போது எங்களை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். நம்ம அப்படி கேட்கல, ரப்பே எங்களுக்கு நரகத்துல புகைய கூட கண்ணில் காட்டிடாத, எங்களுக்கு நரகத்துல வாடகை கூட கண்ணில் காட்டிடாத. அப்புறம் துலக்கா குலசா ஒமனான என்ன அர்த்தம், இந்த துவால என்ன அர்த்தம்னா, நீ ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறாயே, எங்களை அப்படி விடுதலை செய்யலாம், என்ன அர்த்தம், முதல்ல நரகத்துக்கு அனுப்பிடு அப்புறம் எங்களை விடுதலை செய்ய. நாம என்ன கேட்கிறேன், நரகத்திலே புகை கூட காட்டுறாதுங்கிறோம், நல்லா புரிஞ்சுங்க. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த சுன்னத்தான துவாக்களுக்கும் மனிதர்கள் இயற்றக்கூடிய துவாக்களுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த துவா சுன்னத்தான துவா கிடையாது, ரசூலுல்லாஹி சொல்லியிருந்தாலும் நிச்சயமா அந்த மாதிரி மிஸ்டேக் வராது, இது மனிதர்கள் அவங்களா இயற்ற துவா, அது இந்த மாதிரி மிஸ்டேக் வர்றது இயல்பு, அதனால பல்ல அந்த துவாலும் ஓதுறது இல்ல. என்னுடைய நண்பர்கள் சிலர் ஏதோ ஒரு அமைப்பை பேர போட்டிருக்காரு, எப்ப வரும்ல அந்த அமைப்பு, எட்டு ரக்கா தொழுது விட்டு தவாஃபிற்கு சென்று விடுகிறார்கள், இதை கேட்டால் இருபது ரக்கா தொழுது விட தவாஃப் செய்வதே சிறந்தது என்று சொல்கிறார்கள். இந்த வருடம் நாங்கள் உம்ரா செல்ல இருக்கின்றோம், விளக்கம் தரவும். அதாவது இருபது ரக்கா தொழுவதை விட தவாஃப் செய்வதா சிறந்தது அப்படின்னு இவர் யார் வகி அறிவிச்சது, அவங்க அண்ணன் வகி அறிவிச்சிருப்பாரு, அந்த மாதிரி வகையெல்லாம் ஒன்னும் கிடையாது. ரமலானுடைய இரவுகளிலே அதிகமா நின்று வணங்குங்கள், நின்று வணங்குங்க, வணங்கிட்டு அப்புறம் தவாஃபு செய்யுங்க, உங்களுக்கு வேணாம் சொல்ல, தவாஃபு செய்யறது மிகப்பெரிய இபாதத்து, மக்கள் இருக்கும் பொழுது மிகப்பெரிய சவாபு செய்யுங்க. எட்டக்கா தொழுது தவாஃபு செய்வோம் அப்படின்னு சொல்றதை விட அதிகமா தொழுவுங்க, தொழுது தவாஃபு செய்யுங்க, ரெண்டு சேர்ந்து நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். குட் மார்னிங் குட் நைட் என்று சொல்லலாமா, சொல்லக்கூடாதுங்க, அது காஃபியுடைய கலாச்சாரம். சின்ஸ் ஐ எம் ஃப்ரெஷர், ஐ எம் ஒர்க்கிங் இன் ஏ பேங்க் ஆப்ஜெக்ட் சிடிஎஸ், எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லாததால் நான் இங்கு வேறு வேலை பார்க்கலாமா, இவர் வந்து ஃப்ரெஷரா அதனால பேங்க் ஆப்ஜெக்ட்ல வேலை செய்யறாரா, அவருக்கு வேற ஆப்ஷனே இல்லையா உலகத்துல, யார் சொன்னது, பூனை கண்ண முடிட்டா உலகம் இருந்து போயிடுமா, அல்லாஹ் ஹலாலான ஆயிரக்கணக்கான ஆப்ஷன் வச்சிருக்கலாம், முதல்ல இந்த ஹராம விடுவேன் விடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலான ஆப்ஷன் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ்.